రామానుజదయా పాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం కళయామి కలిధ్వంసం కవిం లోక దివాకరం యస్య గోపిః ప్రకాశాభిరావిద్యం నిహతం తమః నందాదీపఘట ప్రణర్తక మహాకారుణ్య రక్తాంబక శ్రీనారాయణ పురుషోత్తమపతి శ్రీరత్నకూటాదిపాన్ వైకుంఠేశ్వర మాధవౌ చ కమలానాథం చ గోపీపతిం నౌమి ఏకాదశ నాకపుర్యధిపతీన్ సార్ధం కలిధ్వంసినా వంగమలి తడంగడలుల్వాణవర్గడోడు మామునివర్ పలర్ కూడి మలర్గల్ తూవి ఎంగల్ తని నాయకనే యమకరుణాయ్ ఎన్నుం ஈசனவன் மகிழ்ந்தினிது மறிபுயுரை கோயில் செங்கயலும் வாழைகளும் சென்னலிடை குதிப்ப சேலுகளும் செழும்பனை சூழ் வீதி தொறும் விடைந்து மங்கள் மதி அகடுறிஞ்சு மணிமாடனாங்கூர் வைகுந்த விண்ணகரம் வணங்கு மடநெஞ்சே. அத்தியாசரியமான பெரிய திருநாள் என்று சொல்லப்படுகிற நம்முடைய சம்பிரதாயத்திலே மிகப்பெரிய வைதிகமான சரணாகத்தாளுக்கு பிரபன்னாளுக்குன்னே ஏற்பட்ட ஒரு பெரிய உற்சவமான ஸ்ரீவைகுண்ட ஏகாதசி மகோத்சவம் இன்றைய தினம் எல்லா திவதேசத்து எம்பெருமான்களும் பரம்பதவாசல் சேவை சாதித்து அடியவர்களான எல்லோரையும் அனுபவிக்கக்கூடிய ஆச்சரியமான உத்தமமான தினம். பிரபன்னர்களுக்கு பண்டிகைன்னு சொன்னா எம்பெருமானுடைய இந்த மாதிரியான உற்சவங்கள், எம்பெருமான் அவதரித்த ஸ்ரீ ஜெயந்தி, ஸ்ரீராம நவமி, நுசிம்பு ஜெயந்தி முதலானவைகள் இதெல்லாம் தான் நமக்கு பிரதானமா பண்டிகைகள். சரணாகத்தை அனுஷ்டித்த பிரபன்னாளுக்கு, ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு, பாகவதோத்தமாளுக்கு நமக்கெல்லாம் இந்த தீபாவளி, பொங்கல், புத்தாண்டு இந்த மாதிரியான சாதாரண பண்டிகைகளை காட்டிலும் எம்பெருமான் அவதார தினம், ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அவதார தினம், பெருமாள் நமக்கு அனுபவம் தருவதற்காக நடத்திக் கொள்ளக்கூடிய உற்சவங்கள் இதெல்லாம் ரொம்ப பிரதானம் நமக்கு. அந்த மாதிரி இருக்கிற எல்லா உற்சவம் பிரதானம்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு உற்சவமாக நம்முடைய பூர்வாச்சாரியர்களாலே பெரிய திருநாள் அப்படின்னு கொண்டாடப்பட்ட அத்தியாசரியமான ஸ்ரீவைகுண்ட ஏகாதசியின் அன்னால் இன்றைய தினம் நாம எதிர்பார்க்காமலேயே பெருமாள் நமக்கு திரு வைகுந்த விண்ணகரம்னு சொல்லக்கூடிய திவ்யதேசத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை அனுபவித்திருக்கிறான். இந்த திருநாங்கூர் திருப்பதிகள், 11 திருப்பதிகளை ஆழ்வார் ஒரு கிரமத்துல மங்களாசாசனம் பண்றார். அந்த கிரமத்தின்படி புஸ்தகத்துல கொடுத்திருக்கா. அந்த கிரமத்துல போனா என்ன ஆகும்னா, இப்ப இந்த திருநாங்கூர் திருப்பதிகளை ரெண்டா பிரிச்சுக்கிறோம். நாங்கூருக்குள்ளேயே இருக்கக்கூடியது 6, வெளியில இருக்கக்கூடியது 5 பிரிச்சுக்கிறோம். முதல்ல நாங்கூருக்குள்ள இருக்கிற 6ல இருக்கிறவாள்ல முதல் பெருமாள் மணிமாட கோயில் பெருமாள், அவரை சேவிச்சுட்டு பக்கத்துல பக்கத்துல நடந்தே வந்து 6 பேரையும் சேவிக்கிற மாதிரி இவாளை முடிச்சுட்டு, அந்த 6 பேரையும் நாங்கூர்ல முடிச்சுட்டு நாங்கூருக்கு வெளியில 3-4 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடியதான மத்த திவதேசங்களை எல்லாம் சேவிச்சுட்டு வந்தோமானா சேவிக்கிறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் சுலபமா இருக்கும்னு இந்த மாதிரியான ஒரு கிரமத்துல போறோம். ஆழ்வார் என்னன்னா, ஆழ்வார் ஒரு இடத்துல பாடுவார், திடீர்னு அவருக்கு வேற பெருமாள் ஞாபகம் வந்துட்டா அவரை பத்தி பாட ஆரம்பிச்சிருவார், திரும்ப இங்க வருவார், திரும்ப அங்க போவார். சீரார் திருவேங்கடமே சொன்னவர் பக்கத்துல எங்கேயும் படாம நேர திருக்கோவலூர், திருப்பதி எங்க இருக்கு, திருக்கோவலூர் எங்க இருக்கு, திரும்ப திருக்கோவலூர்ல இருந்து பக்கத்துல திருவேந்தபுரத்தை பாடுவாரான்னு பார்த்தா இல்ல, காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டார் ஆழ்வார். அந்த மாதிரி ஆழ்வாருடைய மனசு, காரார் கடல் வண்ணன் பின் போன நெஞ்சமும் வாராதே என்னை மறந்ததுதான் பெருமாள் பின்னாடியே போயிட்டு இருக்கக்கூடிய மனசு. அவர் மனசுடைய வேகத்துக்கெல்லாம் நம்மால் ஈடுகொடுக்க முடியாது, அவருடைய வழியெல்லாம் நம்ம போறது கஷ்டம். அவருடைய வழிய கடைபிடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணலாமே தவிர, ஆழ்வாருக்கு சமானமான ஒரு வேகத்தோடைய கூட நாம பெருமாள் அனுபவிப்பது என்பது கொஞ்சம் கஷ்டம். அதனால நம்ம சக்திக்கு நம்ம புத்திக்கு தகுந்தவாறு இந்த நாங்கூரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில போலான்றதுனால இந்த மாதிரி மாத்திக்கிறோம். அதுல நேத்து திருச்செம்பொன் செய் கோயில் சொல்லி இருந்தா இன்னைக்கு வைகுந்த விண்ணகரத்தோட நாங்கூர் முடியறது, அது சொல்லாதபடினால இன்னைக்கு உத்தமமான வைகுண்ட ஏகாதசியா இருக்கிறபடினால இந்த வைகுந்த விண்ணகரம் ஸ்ரீவைகுண்ட அனுபவத்தை அனுபவிச்சுட்டு செம்பொன் செய் கோயில் திங்கக்கிழமை அனுபவிச்சுக்கலான்றதா. 108 திவதேசங்கள்ல சோழ நாட்டு திருப்பதிகள்ல திருநாங்கூர் திருப்பதிகள் 11 திரு வைகுந்த விண்ணகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திவ்ய தேசம், நாங்கூருக்குள்ள இருக்கக்கூடிய 6 திவ்யதேசங்கள் இதோட முடியறது. செம்பொன்சை கோயில் சொல்லியிருந்தா அதோட சேர்த்து முடிகிறது. ஆக இவை யாரும் நாங்கூருக்குள்ளேயே இருக்கக்கூடிய திவ்யதேசங்கள். திருமணிமாட கோயிலேந்து ஆரம்பித்து திருச்செம்பொன்சை கோயில் வரைக்கும் 5 திவ்யதேசங்களும் 2 தேரும் தூரத்திலேயே இருக்கக்கூடியது. வைகுந்த பெருமாள் சன்னதி மட்டும் கொஞ்ச தூரம்னா ஒரு 3/4 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தூரத்துல தனியா ஒரு வனத்திலே வயல்வெளிகளின் நடுவில் இருக்கக்கூடிய ஆச்சரியமான திவ்யதேசம். பெருமாள் இங்கே பரமபதநாதனா ஸ்ரீவைகுண்டநாதனாவே சேவை சாதிக்கிறார். பெருமாள் பரமபதநாதனாக திருக்கோலம் சாற்றிக்கொண்டு சேவை சாதிப்பதுன்றது வேற. இங்க பெருமாள் பரமபதநாதனாகவே இருக்கிறார் அப்படின்றதுதான் உத்தமமான ஒரு அனுபவம். வேற எந்த திவ்யதேசங்கள்லயும் கூட பெருமாள் இந்த மாதிரி வைகுண்டநாதனாவே சேவை சாதிக்கிறதுன்றது இல்லை. வைகுந்த பெருமாள்னு பெயர் இருக்கும், ஆனா பெருமாள் அமர்ந்த திருக்கோலத்திலோ நின்ற திருக்கோலத்திலோ இருப்பார். உதாரணமா காஞ்சிபுரம் பரமேஸ்வர விண்ணகரத்திலே வைகுண்ட பெருமாள்னு பெருமாளுக்கு திருநாமம், மூலவர் அமர்ந்த திருக்கோலம், உற்சவர் நின்ற திருக்கோலம். இந்த மாதிரி வைகுண்டத்தில் இருப்பது போலவே திருக்கோலம் அப்படின்றது இங்க மட்டும்தான். அது இந்த திவ்யதேசத்திற்கு ஒரு ஏற்றம். இந்த ஏகாதச ருத்ராளுடைய கோபத்தை தணித்து அந்த ருத்ர தாண்டவத்தை நிறுத்தணும்ன்றதுக்காக எம்பெருமான் இங்க வந்தான் அப்படின்னு பார்த்தோமோ இல்லையோ. வந்தவன் எப்படி வந்தான்? தேவர்கள் ரிஷிகள் இவாளுடைய பிரார்த்தனைக்கிணங்க வைகுண்டநாதன் அந்த கோலத்தை கூட மாத்திக்காம ஸ்ரீவைகுண்டநாதனாவே வந்துட்டான்னு பார்த்தோமோ இல்லையோ முதல் நாள் அறிமுக தன்னைக்கு. அந்த எம்பெருமான் தான் இந்த எம்பெருமான் அப்படின்றதுனால இவர் அந்த மணிமாட கோயில் பத்ரி நாராயண பெருமாளுக்கும் கூட மூத்தவர் அப்படின்னு சொல்றார். ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாள் எப்படி யாரோட எந்த மாதிரி எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறானோ அந்த மாதிரியே அமர்ந்திருப்பதுன்றது இங்க அனுபவம். இங்க சேவித்தா ஸ்ரீவைகுண்டத்தை சேவிக்க வேண்டியதில்லை, இதே சேவைதான் அங்கேயும். இது லீலா விபூதி, அது நித்திய விபூதின்றது மட்டும்தான் வித்தியாசமே தவிர மத்தையெல்லாம் ஒண்ணுதான். அந்த அளவுக்கு ஸ்ரீவைகுண்ட துல்லியமான திவ்யதேசம் இது. ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கக்கூடிய பெருமாளே இங்க வந்து வைகுந்த விண்ணகரம் வைகுண்டநாதனா சேவை சாதித்தான். 11 திவ்யதேசத்து பெருமாள்கள், 11 புராண ஸ்தலத்து பெருமாள்கள் இங்க வந்து 11 திவ்யதேசங்களா குடிகொண்டான் பாக்குறோமோ இல்லையோ. அதுல இந்த திவ்யதேசத்திலே சாட்சாத் ஸ்ரீவைகுண்டம் திருப்பரமபதம் என்ற ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட 108வது திவ்யதேசம்னு சொல்லக்கூடிய நில உலகிலே பார்க்க முடியாததான உத்தமமான ஸ்ரீவைகுண்டத்திலே இருந்து வந்த பெருமாள் இங்கே வைகுந்த விண்ணகரத்திலே வைகுண்டநாதனா சேவை சாதிக்கிறான். இங்கே பெருமாள் மூலவருக்கு வைகுந்தநாதன் அப்படின்னு திருநாமம், தாமரை கண்ணுடைய பிரான் அப்படின்னு இன்னொரு பெயர். வைகுண்டநாதன் தாமரை கண்ணுடைய பிரான்னு ரெண்டு பேர் பெருமாளுக்கு. முதல்ல இந்த பெருமாளுடைய படத்தை சேவிக்கணும். அடியேன் ஒரு 3 படம் ஷேர் பண்றேன் பாருங்க. அதுல மூலவரோடு பெருமாள் உற்சவர் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய படத்துல எல்லாருமே இருக்கா. இங்க ஒரே சன்னிதி தான், ஏன்னா வைகுண்டம் இல்லையோ. வைகுண்டத்துல தனித்தனி சன்னதி எல்லாம் கிடையாது, எல்லாம் சபையில தான் உட்கார்ந்து இருப்பா, உன்னாதான் இருப்பா. பரிஷத்துன்னு பேரு ஒரு சபை. பெருமாள் ஆசிரியமா வைகுண்டநாதனா மூலவர் எழுதியிருக்கார். ஸ்ரீதேவி, பூமிதேவி, நீலாதேவின்னு வைகுண்டத்திலே இருப்பது போல 3 நாச்சிமார்கள். உற்சவனும் அதே மாதிரிதான், பெருமாளுக்கு டிட்டோ உற்சவர், அப்படியே எந்த மாற்றமும் இல்லை. ஸ்ரீதேவி, பூமிதேவி, நீலாதேவியோட அதே போல உற்சவர், மூலவரை போலவே அமர்ந்த திருக்கோலத்திலே உற்சவர். இப்படி ஆச்சரியமா ஸ்ரீவைகுண்டத்தில் இருப்பது போல முப்பெரும் தேவியர்களோட எம்பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடியதான ஆச்சரியமான ஒரு காட்சி. இந்த பெருமாள் உற்சவரை மட்டும் தனியா சேவிக்கணும்ன்றதுக்காக தனிய ஒரு படம், அவரை கவச்சம் இல்லாம ஏகாந்தமா சேவிக்கிறதுக்காக அது ஒரு படம். மொத்தம் 3 படம் கொடுத்துருக்கேன் அடியேன். இந்த படத்தை பத்தின சமாச்சாரங்கள் வரும்போது அந்த படத்துங்களை சேவிச்சு அனுபவிக்க வேண்டியதுன்னு பிரார்த்திக்கிறேன். இப்ப பெருமாள் வைகுந்த விண்ணகரம் வணங்கு மடநெஞ்சேன்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றிருக்கார். வைகுண்டத்திலேருந்து வந்த பெருமாள் இவன், பெருமாள் எழுந்தருள் இருக்கக்கூடிய இடமே வைகுண்டத்துக்கு சமானமான இடம்தான் அப்படின்ற போது, வைகுண்டத்திலேருந்து அந்த கோலத்தை கூட மாத்திக்கொள்ளாமல் வந்த பெருமாள் எழுந்தருள் இருக்கக்கூடிய இடத்தை வைகுண்டம்னு சொல்லாம வேறு என்ன சொல்வது? ஆகையினாலே வைகுந்த விண்ணகரம்னே பேர் கொடுத்துட்டார் ஆழ்வார். வைகுந்தத்திலே உரையக்கூடியவனான பரமபதநாதன் உரையக்கூடிய தேசம், அதனால வைகுந்தநாதன் பேர் கொடுத்தார். தாமரை கண்ணுடைய பிரான் அப்படின்னு ஒரு பெயர், அதுவும் ஆழ்வார் சூட்டிய பெயர் தான். ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணின ஒரு பாசுரத்திலே, சங்கமலி தண்டு முதல் சக்கரம் முன் ஏந்தும் தாமரை கண் நெடிய பிரான் தான் அமரும் கோயில் அப்படின்னு சாதிக்கிறார். இந்த பெருமாளை மனசுல தியானம் பண்ணிக்கணும்னா இந்த பாசுரத்துல இந்த ஒரு வரியை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டா கூட போறோம். சங்கம், பெருமாள் சங்கு பிடிச்சிட்டு இருக்கார, தண்டு பெருமாள் கதையேந்தின் இருக்கார், உற்சவ காலத்திலே கதை சமர்ப்பிப்பா பெருமாளுக்கு, சக்கரம் சக்கரத்தை ஏந்தி இருக்கார் பெருமாள். இந்த மாதிரி சங்கு தண்டு சக்கரம் இதெல்லாம் ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமாள், தாமரை கண் நெடிய பிரான், பெருமாளுடைய திருக்கண்கள் தாமரையை போன்ற கண்கள் அப்படின்னு, பரம்பொருள் எது பரதத்துவம் எதுன்னு பரமாத்மாவுக்கு சொன்ன லட்சணம் அது. தஸ்யேதா கப்யாசம் புண்டரீக மேவமக்ஷினின்னு உபனிஷத்து, எவன் தாமரை கண்ணை உடையவனாக இருக்கிறானோ அவன் பரம்பொருள் அப்படின்னு, பரமாத்மாவினுடைய பிரம்மத்தினுடைய கண்ணுக்கு தாமரையை உபலட்சணமாக கூறியது உபனிஷத்து. அதனாலே தாமரை கண்ணன் அப்படின்னா யாரு, பெருமாள் மட்டும்தான் அப்படின்றதுனால இவன் பரம்பொருள் என்பதையும் ஆழ்வார் காட்டி கொடுக்கிறார். சங்கு சக்கரங்களை ஏந்தி கொண்டிருப்பவன் யாரு, பரம்பொருள் தான், பெருமாளை தவிர சங்கு சக்கரங்கள் வேறு யாருக்கும் கிடையாது. இந்த மாதிரி சங்கு சக்கரங்கள் தாமரை கண் பிராட்டி இதெல்லாம் பரிமளிக்கக்கூடிய லட்சணங்கள்லாம் இருக்கக்கூடிய அடையாளங்கள்லாம் இருக்கக்கூடிய தெய்வம் பெருமாள் மட்டும்தான் என்பதாக இவனை பரம்பொருள் என்று ஆழ்வார் காட்டி கொடுக்கிறார். அப்படி ஆழ்வார் சங்கமலி தண்டு முதல் சக்கரம் முன் ஏந்தும் தாமரை கண் நெடிய பிரான் தான் அமரும் கோயில் அப்படின்னு பெருமாள் அமர்ந்திருக்கக்கூடிய கோலத்தை கூட சொல்லிவிட்டார் ஆழ்வார். பெருமாள் அமர்ந்த திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறார் அப்படின்னு இந்த வரியை ஞாபகம் சென்று ஒரு முறை இந்த போட்டோவை சேவிச்சு மனசுல நிறுத்தின்றோமானா இந்த பெருமாளை மறக்கவே மாட்டோம் ஆழ்வாருடைய வாக்கிலே, அது இன்னும் விசேஷம். அப்படி பெருமாள் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி ஆழ்வார் வர்ணிப்பதனாலே அந்த வரியிலிருந்து தாமரை கண் பிரான் தாமரை கண்ணுடைய பிரான்னு பெருமாளுக்கு திருநாமம். உபயநாச்சிமாரோட வீட்டு இருக்கிறார் அப்படின்னு தான் இத்தனை திவதேசத்துல பார்த்தோம். இங்க விசேஷமா ஸ்ரீ பூமி நீலைன்னு மூன்று தேவியர்களோட பெருமாள் எழுந்தருள் இருக்கிறார். பொதுவா எந்த பெருமாளா இருந்தாலும் அவளுக்கு அர்ச்சனை இதெல்லாம் முடிச்சா விட்டு ஸ்ரீ பூமி நீலா சமேத அப்படின்னு சொல்லிதான் அர்ச்சனையை முடிப்போம். ஸ்ரீ பூமி நீலா சமேத ஸ்ரீனிவாச பரபிரம்மனே நமஹா அப்படின்னு சொல்றோம். ஆனா பெரும்பாலும் ஸ்ரீதேவியும் பூமி தேவியும் தான் சேவிக்க முடியறது. நீலாதேவி வந்து ரொம்ப சில இடங்கள்ல சொல்ல போனா எங்கேயும் இல்லைன்னு கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு குறவு. ஆனா இங்கே வைகுண்டத்திலே நீலாதேவி இருக்கிறபடினாலே, இது வைகுண்டமானபடினாலே, வைகுண்டத்திலே பெருமாள் தந்த சேவையை ருத்ரனுக்கு தந்தபடினாலே அங்கிருக்கும்படியே சேவை சாதிக்கணும்னுட்டு நீலாதேவியும் கூட இங்க எழுந்தருள் இருக்கா. எப்படி இருக்கிறது இந்த காட்சி? வைகுண்டே துபரே லோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு ரசிந்தியாத்மா பக்தை பகவதை சகா அப்படின்னு பிரமாணம் தெரிவித்தது போல, வைகுண்டம்னு சொல்லக்கூடிய பரமபதத்திலே பிராட்டியுடன் கூட இந்த உலகத்தெல்லாம் அதிபதியான எம்பெருமான் விளங்குகிறான். அவன் நம்மால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஏற்றத்தோட பக்தர்கள் பாகவதர்கள் புடைசூடு அமர்ந்திருக்கிறான் அப்படின்னு புராணம் வர்ணிக்கிறது எம்பெருமானை. அந்த காட்சியை இங்க சேவிக்கலாம். இங்கே ஸ்ரீயா அப்படின்னு பிராட்டியை மகாலட்சுமியை மட்டும் சொல்லி இருக்கிறது, ஆனா மூணு தாயார் இருக்காளே அப்படின்னா நிறைய முறை அனுபவித்திருக்கோம். பிராட்டி ஒருவள் தான், அவள் ஒரு ஒரு காரியங்களை பண்ண வேணும் என்பதற்காக ஒரு ஒரு ரூபத்தை எடுத்துக் கொள்கிறாள். ஆகையினாலே அந்த பிராட்டியே ஸ்ரீதேவியாகவும் பூமி தேவியாகவும் நீலாதேவியாகவும் பரிணமிக்கிறாள். மூணு பேரும் சேர்ந்து ஒரே பிராட்டி தான் அப்படின்றது சம்பிரதாயம். ஆகையினாலே ஸ்ரீயான்னு சொன்னதுனால பூ நீலா ரெண்டு பிராட்டியும் சேர்த்து சொன்னதா இருது. அப்பேற்பட்ட எம்பெருமான் இங்கே ஆச்சரியமா இருக்கான். இந்த வைகுண்டேத்து பரேலோகேன்னு சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை சொல்லும் போது இந்த எம்பெருமானை தியானித்துக் கொள்ளலாம். அந்த ஸ்லோகத்துக்கு அப்படியே ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் தான் இந்த பெருமாள். ஆழ்வாரும் கூட உடனமர் காதல் மகளிர் திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் அப்படின்னுட்டு இந்த எம்பெருமானோடு உடன் அமர்ந்து இவன் பக்கத்துல உட்கார்ந்துண்டு இந்த லோகத்தை ஆளக்கூடியவர்களா வைகுண்டத்துல உட்கார்ந்து இருக்கிறவா யாருன்னு வர்ணிக்கிறச்ச ஆழ்வார், திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள், திருமகள்னு சொல்லக்கூடியவள் ஸ்ரீதேவி, மண்மகள் பூமி தேவி, ஆயர் மடமகள் நப்பின்னை பிராட்டியாக அவதரித்த நீலாதேவி. அதையினாலே ஸ்ரீ பூமி நீலா சகிதனாக இந்த லோகங்களை எல்லாம் கூட எம்பெருமான் வைகுண்டத்துல இருந்தபடி ஆண்டு கொண்டிருக்கிறான் ஆழ்வார் வர்ணிக்கிறார். அந்த காட்சி அப்படியே இங்க சேவிக்கலாம். இப்படி பல பிரமாண ஸ்லோகங்கள் பல ஆழ்வார் பாசுரங்களுக்கு ஒரு விளக்கப்படமா, நம் கண் முன்னாலே அந்த சேவையை காட்டி கொடுக்கக்கூடிய க்ஷேத்திரமா இந்த க்ஷேத்திரம் விளங்குறது. அதை இந்த உத்தமமான சுதினத்திலே நினைத்துக் கொள்வது நமக்கெல்லாம் பெரும் பாக்கியம். உற்சவரும் மூலவர் என்ன திருக்கோலமோ அதே திருக்கோலம் அதே திருநாமம், எந்த வித்தியாசமும் கிடையாது. தாயார் வைகுந்தவள்ளி தாயார்னு திருநாமம், பெருமாள் வைகுந்தநாதன், தாயார் வைகுந்தவள்ளி. தனிக்கோயில் நாச்சியார் எல்லாம் கிடையாது. ஏன் கிடையாது? பல திவதேசங்கள்ல பெருமாளோட சேர்ந்து ஒரே சன்னதியில தாயார் இருக்கா, சில திவதேசங்கள்ல தாயார் தனிக்கோயில் நாச்சியாரா இருக்கான்றதெல்லாம் வாஸ்தவம். சுவாமி அந்த மாதிரி இந்த கோயிலோட அமைப்பு அந்த மாதிரி, இங்க தனிக்கோயில் நாச்சியார் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிறதுக்கு இல்ல. ரெண்டு காரணம், இந்த திருநாங்கூர் திருப்பதிகள் 11 திருப்பதிகள்லயும் எல்லா இடத்துலயும் தனிக்கோயில் நாச்சியார் உண்டு, இங்க மட்டும் இல்ல. அப்ப ஏதோ பிரத்யேக காரணம் இருக்க வேணும் அப்படின்றது ஒண்ணு. அது என்ன காரணம்னா, ஸ்ரீவைகுண்டத்துல அவாளுக்கு தனித்தனி சன்னதி எல்லாம் கிடையாது, எல்லோரும் ஒரே சபையா ஒரே பரிஷத்தா இருந்துதான் அனுகிரகம் பண்றான். ஸ்ரீவைகுண்ட கத்தியத்திலே எம்பெருமானார் வர்ணிக்கிற போது யாரெல்லாம் வைகுண்டத்துல இருக்கான்னு அத்தனை பேரையும் சொல்லிட்டு, இவா சூழ இவா புடை சூழ நடுவுல பெருமாள் மண்டபத்திலே திருவனந்த தாழ்வான் மீது மூன்று பிராட்டிமார்களோட கூட அமர்ந்து கொண்டிருக்கிறான், அவனை நித்தியசூரிகள் முக்தாத்மாக்கள்லாம் சேவிக்கிறான்னு வர்ணிச்சுட்டு போறாரோ இல்லையோ. அந்த மாதிரி ஸ்ரீவைகுண்ட திவ்யலோகத்திலே இது ஒரு உத்தமமான சபை, அதனாலே அந்த சபையா சேவை சாதிக்கிறதுனால இங்க வந்து சபையா சேவை சாதிக்கிறா தனிக்கோவில்லாம் கிடையாதுன்றது அனுபவம். விமானம் ஆனந்த வர்த்தன விமானம் அல்லது அனந்த சத்தியவர்த்தக விமானம்னு பெயர். ஆனந்தத்தை வர்த்தனம் பண்ணக்கூடிய, அதாவது மேலும் மேலும் பெருக்கக்கூடிய விமானம். சந்தோஷம் மகிழ்ச்சின்றது வேற, ஆனந்தம்ன்றது வேற. சந்தோஷம்னு சொல்லக்கூடியது வரும் போகும், நிலையானது இல்ல, மின்னலை போல அல்ப காலமே இருக்கக்கூடியது. ஏதோ ஒரு காரணத்துக்காக சந்தோஷப்படுறோம், திடீர்னு ஏதோ வருத்தப்பட முடியா எடுத்துனா சந்தோஷம் போயிடுறதோ இல்லையோ. அதனால இதெல்லாம் வந்து அல்ப சமாச்சாரம், ஒரு க்ஷணத்துல வந்துட்டு போகக்கூடிய க்ஷணகால காரியம் இதெல்லாம். ஆனந்தம் என்று சொல்லக்கூடியது நிலையானது. இந்த விமானம் எதை தருகிறது? இந்த விமானத்தின் கீழே போய் நாம் இந்த எம்பெருமானை சேவித்தோமானால் இந்த விமானம் நமக்கு ஆனந்தத்தை தரும். தருவது மட்டுமல்ல, வர்தனம் பண்ணுகிறது, மேலும் மேலும் பெருக்கும். அப்படின்னா என்ன? வைகுண்டம் கொடுக்கும் அர்த்தம். ஆனந்தம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய பேரானந்தம், பிரம்மானந்தம், பரமானந்தம் எல்லாம் சொல்லக்கூடிய நிலையான ஆனந்தத்தை, அதற்கு சமானமாகவோ அதற்கு மேலேயோ ஒரு ஆனந்தம் இல்லை என்று சொல்லும்படியான ஆனந்தத்தை எங்கு அனுபவிக்கிறோம் நாமோ? முக்ததசையிலே ஸ்ரீவைகுண்டத்திலே. இது சாட்சாத் ஸ்ரீவைகுண்டமாகவும் இவன் ஸ்ரீவைகுண்டநாதனாகவும் இருக்கிறபடினாலே இந்த விமானத்துக்கு கீழே வந்து இவனை சேவிக்கக்கூடிய அடியவர்களுக்கு ஆனந்தத்தை பெருக்கக்கூடிய விமானம் இது. அனந்த சத்தியவர்த்தக விமானம் எப்போதும் கூட நம்மை நிலையாக இருப்பவர்களாக மாற்றக்கூடிய விமானம். எத்தனை பேரை? எல்லோரையும். யாரெல்லாம் பிரபன்னாலா இந்த விமானத்துக்கு கீழே வந்து சரணாகத்தாலா சேவிக்கிறாளோ அத்தனை பேரையும் கூட அவ என்றும் இருக்கக்கூடியவர்களா, நித்யாத்மாக்களை போல என்றும் இருக்கக்கூடியவாளா, முக்தாளா அவளை வைகுண்டத்துக்கு அனுப்பக்கூடிய விமானம்னு ரெண்டு விதமான அனுபவம். தீர்த்தம் ஸ்ரீவைகுண்டத்திலே இருப்பதான விரஜா நதி, அதுவே இங்கு தீர்த்தமா வந்தபடினாலே விரஜா தீர்த்தம்னு பெயர். இந்த தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணி உதங்க மகரிஷி பெருமாளை தபஸ் பண்ணி சேவிச்சபடினாலே உதங்க தீர்த்தம்னு அவரோட பெயராலையும் இந்த தீர்த்தம் வழங்கப்படுறது. கோவிலுக்கு எதிரே இருக்கக்கூடியது பெரிய புஷ்கரணி. யாருக்கெல்லாம் பெருமாள் பிரத்யக்ஷம்னா, ஏகாதச ருத்ராளுக்கு பிரத்யக்ஷம், உதங்க மகரிஷிக்கு பிரத்யக்ஷம், ஸ்வேதகேத்துன்னு சொல்லக்கூடிய ராஜாவுக்கு பிரத்யக்ஷம். ஆகமம் ஸ்ரீபாஞ்சராத்திராகமம், மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார் மட்டும், பெரிய திருமொழி 3:9 அந்த பதிகத்தினாலே ஆச்சரியமா ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணிருக்கார். இப்போ ஸ்தலபுராணத்துல பார்க்கலாம். ஸ்தலபுராணம் ரொம்ப சின்னது, பத்மபுராணத்திலே சொல்லப்பட்டதான ஸ்தலபுராணம். ஸ்வேதகேத்துன்னு சொல்லக்கூடியவன் எம்பெருமான் ஸ்ரீராமன் அவதரித்த இக்ஷ்வாகு குலத்திலே வந்த அரசன், ராமருடைய பரம்பரையிலே தோன்றி அரசன் அவன் ஸ்வேதகேத்து. அவனுடைய மனைவிக்கு தமயந்தின்னு பெயர். அவ ரெண்டு பேரும் பரம விஷ்ணு பக்தாலா இருந்து கணக்கே இல்லாமல் பல வருஷ காலங்கள் தபஸ் பண்ணி வைகுந்தம் போனான். வைகுந்தம் போன இடத்துல அவளுக்கு பசி தாகம் அடங்கல, பசி எடுத்துட்டே இருக்கிறது, தாகம் எடுத்துட்டே இருக்கிறது, அதனால ரொம்ப சங்கடப்பட்டா, சிரமப்பட்டா, என்ன இது வைகுண்டத்துக்கு வந்தும் பசி தாகம் போலயே, பிரகிருத்தில இருக்கிறது போலவே அனுபவிச்சுட்டு அவஸ்தப்பட்டு இருக்கோமே, பெருமாளை நிம்மதியா சேவிக்க முடியலையேன்னு வருத்தப்பட்டா. ஏதோ குறை இருக்கு, அதை போய் நிவர்த்தி பண்ணிட்டு வரணும், இப்படி எந்த விதமான உணர்ச்சிகளும் இல்லாமல் பெருமாளை சேவிக்கிறது, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுன்ற ஒரு காரணத்துக்காக தானே வைகுண்டம் வரும். வந்தோம் இப்படி இருக்குன்னா என்ன பண்றது, அதனால திரும்ப பூலோகத்துக்கு போயிடலாம், போய் என்ன வழியே இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்துட்டு வரலாம் அப்படின்னுட்டு இந்த ஸ்வேதகேத்து வந்து அவனோட மனைவி அழிச்சுட்டு பூமிக்கு வந்துடுறான். அப்படி வரபோது வர வழியிலே நாரதர் இவனிடத்துல எங்க போற என்ன சமாச்சாரம் கேட்டா, இந்த மாதிரி சுவாமி எனக்கு பசி தாகம் நிக்கவே இல்ல, என்னால நிம்மதியா சேவிக்க முடியல, பெருமாள நிம்மதியா அனுபவிக்க முடியல அப்படின்றச்ச, அப்போ நாரதர் சொல்றார், நீ நன்ன தான தர்மங்கள்லாம் நிறைய பண்றதுக்கு சக்தி இருந்தோம், மனசு இல்லாததுனால நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணாமையே உன் காலத்தை தள்ளிவிட்ட, நீ யாருக்கான ஆகாரமோ தீர்த்தமோ நிறைய தானம் பண்ணிருந்தியானா, அவளுடைய பசியையும் தாகத்தையும் நீ தீர்த்தபடியினாலே உனக்கு பசி தாகம் எடுக்காமல் இருந்திருக்கும், சக்தி இருந்தும் மனசு இல்லாம பண்ணாத விட்டுனபடியினால உனக்கு பசி தாகம் எடுக்கிறது, ஆகையினாலே பூலோகத்துக்கு போ, பலாசவன கஷேத்திரத்துக்கு போ, அங்க போனீனா அங்கே உபய காவேரிக்கு மத்தியிலே அதி ஆச்சரியமான ரம்யமான மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய அமைதியோட அழகோட குளிர்ச்சியா இருக்கக்கூடிய வனங்கள்லாம் நிறைய உண்டு, அந்த வனத்திலே போய் பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணு, பெருமாள் உனக்கு அனுகிரகம் பண்ணுவார்னு நாரதர் சொன்னார். இந்த ஸ்வேதகேதுவும் மனைவி அழைச்சிட்டு வந்தான். அப்போ அங்க இந்த ஏகாதச ருத்ரனும் நடனம் ஆடிட்டு இருக்கான். இந்த 11 ருத்ரர்களுக்கு 11 பெயர் உண்டு. அந்த 11 ருத்ரர்களுடைய கோபத்தை தணித்து அவளுக்கு நல்ல கதி கொடுப்பதற்காக 11 பெருமாள் வந்தா, 11 பெருமாளுக்கு 11 திருநாமம், 11 திவதேசம் சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி 11 பெருமாளுக்கு அவளாலே ரட்சிக்கப்பட்ட 11 ருத்ரர்களும் உண்டு. அந்த 11 மங்களாசாசனம் பண்ணின பிரத்யட்சமா பெருமாள் சேவை சாதித்த ருத்ரர்கள் இருக்கா, அதுல இந்த வைகுண்ட பெருமாள் சேவை சாதித்த ருத்ரனுக்கு ஐராவதேஸ்வரன் பெயர். அந்த கோவிலும் அங்க இருக்கு. 11 பெருமாள் கோவில் மட்டும் இல்ல, இந்த 11 பெருமாளாலே காப்பாற்றப்பட்ட ரட்சிக்கப்பட்ட 11 சிவனும் இருந்துட்டு இருக்காங்க இப்பவும். ஆகையினால இந்த ஐராவதனும் அங்க தவம் பண்ணிட்டு இருக்கான். இவன் போய் என்ன பண்றான், அவன் இடத்துல கேட்கிறான், இந்த மாதிரி நான் பெருமாளை சேவிக்கணும்னா, சரி பெருமாள் வரப்போற, ரெண்டு பேரும் சேர்ந்து தபஸ் பண்ணலான்னு அவ தனியா இவன் தனியா அப்படி தபாஸ் பண்ணிட்டு இருக்கிறச்ச, பெருமாள் சாட்சாத் வைகுண்டநாதனாவே சேவை சாதிக்கிறான். அப்போ அப்படி எவ்வளவு நாள் இவா தபஸ் பண்ணினான்னா, 1000 வருஷங்கள் தபஸ் பண்ணினான். இந்த உதங்க மகரிஷிக்கு பெருமாளை பல கோலத்துல சேவிச்சிருக்கார், ஆனா சரணாகத்தை அனுஷ்டித்து இன்னும் வைகுண்டம் போகல இவர். ஆகையினாலே வைகுண்டநாத்தனா பெருமாளை சேவிக்க முடியல. அந்த வைகுண்டநாத்தனா பெருமாளை இந்த லோகத்திலேயே சேவிக்கணும்னு இவருக்கு ஆசை, அதனால இவரும் வந்து 1000 வருஷ காலம் தபஸ் பண்ணார். இந்த மாதிரி ஸ்வேதகேது தமயந்தி அவ ஒரு 1000 வருஷம் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. இந்த ருத்ரன் ஒரு பக்கம், ஐராவதேஸ்வரன் ஒரு பக்கம், ஒரு பக்கம் இந்த உதங்க மகரிஷி, இப்படி 3 பேர் தபஸ் பண்றா. 3 பேருக்கும் நோக்கம் பெருமாளை சேவிக்கணும்ன்றது, குறிப்பா இவா 2 பேருக்கும் வைகுண்டநாதனை சேவிக்கணும்ன்றது. அது மாதிரி ஆளாளுக்கு ஒரு குறை எல்லாமா தபஸ் பண்றா. இவாளுடைய தபத்தினாலே மகிழ்ந்த பெருமாள் இந்த திவதேசத்திற்கு ஸ்ரீ வைகுண்டத்தில் இருப்பது போலவே வந்து சேவை கொடுத்தான். எல்லாரும் பிரார்த்திச்சுண்டா, இந்த சரீரத்தை விட்டுட்டு சரணாகத்தையோ பக்தியோ பண்ணவா, வைகுண்டத்துக்கு போனா மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த தர்சனம் எங்களுக்கு இந்த பூமியில கிடைத்தது, அதுக்கு நாங்க 1000 வருஷம் தபஸ் பண்ணினோம். அந்த மாதிரி எத்தனை பேருக்கு வருங்காலங்கள்ல பண்ணி சேவிக்கிற பொறுமையும் சக்தியும் ஆயுளும் இருக்கும், அதனாலே பெரிய மனசு பண்ணி இந்த திருக்கோலத்தோடையே கூட அர்ச்சாவதாரமா விக்கிரகமா சேவை சாதிக்கணும்னு இவா பிரார்த்திக்க, பெருமாளும் அப்படியே ஆறுதுன்னு சொல்லி அன்றையிலிருந்து நிலையா இந்த விக்கிரக ரூபத்தோட இங்க கோவில் கொண்டு சேவை சாதிக்கிறான் அப்படின்னு ஸ்தலபுராணம் சொல்றது. இப்ப பெருமாள் சேவை கொடுத்துட்டார், ஸ்வேதகேதுவும் தமயந்தியும் தங்களுடைய குறைய சொன்னா, சரி உங்களுடைய குறை தீர நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணுங்கன்னு பெருமாள் சொல்லிட்டு புறப்பட்டார். நிறைய பேருக்கு ததியாராதனம், தீர்த்த தானம், அந்த மாதிரி என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு பல காலம் பெருமாளுடைய கைங்கரியங்களை பல திவதேசங்கள்ல பண்ணிட்டு கடைசியா அந்த வைகுண்டநாதன் திருவடிக்கு பரமபதத்துக்கு போய் சேர்ந்து நிலையா வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு புராணம் சொல்றது. இந்த ஸ்தல புராணத்தை யார் கேட்கிறாளோ இல்ல படிக்கிறாளோ இல்ல சொல்றாளோ அவளுக்கெல்லாம் நல்ல குழந்தை செல்வம், ஐஸ்வர்யம், மோட்சம் ஆகிற எல்லா பலன்களும் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு பத்மபுராணத்திலே பலனும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இவ்வுலக வாழ்க்கை அவ்வுலக வாழ்க்கை ரெண்டுத்துக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு மகிமை பொருந்திய பெருமாள் க்ஷேத்திரம்னு சொல்றது. இப்போ இதுல வந்து டெக்னிக்கலா சில விஷயங்களை பத்தி விசாரணை. வைகுண்டத்துக்கு போனவன் எப்படி திரும்பி வந்தான், வர முடியுமா, ஒரு கேள்வி. ரெண்டாவது, வைகுண்டத்திலே பசி தாகம் எல்லாம் எடுக்குமா, இவனுக்கு எப்படி எடுத்தது அப்படின்னு ரெண்டு கேள்வி. இது ஸ்தலபுராணத்துல இல்ல, ஸ்தலபுராணத்துல இவ்வளவுதான் இருக்கு. இப்ப இந்த ரெண்டு விசாரங்கள் எதுக்காக, இந்த விசாரம் அப்படின்னா அனுபவிக்கிற விஷயத்த நன்னா அனுபவிக்கலாமே அப்படின்னு. வைகுண்டத்துக்கு போனவா திரும்ப வருவதே கிடையாது, நச்ச புனராவர்த்தத்தையே நச்ச புனராவர்த்தத்தையேன்னு பிரமாணம் சொல்றதுன்னு பாக்குறோம். அப்புறம் எப்படி இவன் திரும்பி வந்தான், அதுக்கு ரெண்டு விஷயம். ஒண்ணு, வைகுண்டத்துக்கு போனவன் திரும்பி வரதில்லைன்னா சம்சாரத்திற்கு திரும்பி வரதில்லைன்னு அர்த்தம். வைகுண்டத்துக்கு போனவா சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போன மாதிரி கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு திரும்ப வந்து மனுஷாலா பிறந்து இந்த உலக வாழ்க்கையில ஈடுபட மாட்டான்னு அர்த்தம். அப்ப வைகுண்டத்துக்கு போனவாளால திரும்பி வர முடியும். எதுக்காக வருவா? பெருமாள் சேவிக்க, பெருமாள் காரியம், அந்த மாதிரி ஏதானும் ஒரு காரியத்துக்காக வந்துட்டு போலாமே தவிர சம்சாரத்திற்கு திரும்பி வர முடியாது அவளால. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், இப்ப நித்தியசூரிகள்லாம் இங்க வந்து ஆழ்வாருக்கு உபதேசம் பண்றா, விஸ்வக்சேனர் வரார், நம்ம ஆழ்வாருக்கு வந்து சமாசயனம் எல்லாம் பண்ணி உபதேசம் எல்லாம் பண்ணிட்டு போறார், நம்ம ஆழ்வார் வரார் நாதமணிகளுக்கு உபதேசம் பண்ணிட்டு போறார், பெருமாளுடைய திருமணி திருவேங்கடமுடையான் சுவாமி தேசிகனா அவதாரம் பண்ணாருன்னு சொல்றோம், பஞ்சாயுதங்கள் திருவனந்த தாழ்வான் எல்லாம் சேர்ந்து ராமானுஜரா அவதாரம் பண்ணாருன்னு சொல்றோம், பெருமாளுடைய ஒரு ஒரு நித்தியசூரியும் ஒரு ஒரு திருவாபரணமும் ஒரு ஒரு ஆழ்வார அவதாரம் பண்ணான்னு சொல்றோம். அப்ப அவெல்லாம் வைகுண்டத்திலேருந்து வந்தவாதானே, எப்படி வந்தா? அப்படின்னா வந்து இங்க வந்து அப்படியே வந்து நம்மளாட்ட சம்சாரத்தை அனுபவிச்சுண்டு அவ வாழ்க்கை தள்ளல, நிறைய பேர் அவளாட்டமா வைகுண்டத்துக்கு போனோன்றதுக்காக பெருமாள் எப்படி அவதாரம் எடுத்து நல்ல காரியம் பண்றானோ அந்த மாதிரி அவதாரம் எடுத்து எல்லோரையும் உஜ்ஜீவிப்பதற்காக கடை தேற்றுவதற்காக வரா. அதையினாலே சம்சாரத்துக்கு தான் திரும்பி வர முடியாதே தவிர பெருமாள் காரியம் அதுக்கு வரலாம். பெருமாள் காரியம்னா என்ன? பெருமாள் சொன்ன காரியத்தை பண்றதுக்கு வர்றது. விஸ்வக்சேனரே நீங்க போங்க, ஷடகோபனுக்கு உபதேசம் எல்லாம் பண்ணிட்டு சம்பிரதாய பிரவச்சனம் பண்ணும்படியா அனுகிரகிச்சுட்டு வாங்கோன்னு பெருமாள் பிராட்டி சொல்றா. விஸ்வக்சேனர் வந்து நம்மாழ்வாருக்கு எல்லாம் பண்ணிட்டு போறார், நம்மாழ்வார் வந்து நாதமுனிகளுக்கு பண்றார். அந்த மாதிரி பெருமாள் பிராட்டி நியமனம் பண்ணி அவ அனுமதி கொடுத்து அவ போக சொல்லி அவளுடைய காரியத்துக்காக வர்றதுன்றது ஒண்ணு. இன்னொன்னு பெருமாள் காரியம் அப்படின்னா இவ பெருமாள் சேவிக்கணும்னா வரலாம். உதாரணமா இப்ப ஸ்ரீரங்கத்துல போய் ரங்கநாதனை சேவிக்கணும்னு நினைக்கிறா வந்து சேவிச்சுட்டு போலாம், திருவேங்கடமுடியான சேவிக்கணும்னு நினைக்கிறா வரலாம், தேவ பெருமாள் சேவிக்கணும்னு நினைக்கிறா வரலாம். அதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னா பிரம்மோற்சவங்கள்ல கோவில்ல கொடியை திரைச்ச ஆகமானம் பண்ணுவா. வைகுண்டத்துல இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் முக்தாத்மாக்கள் எல்லாம் இந்த உற்சவத்துக்கு வந்து அனுபவிக்கணும் பத்து நாள் அப்படின்னு பெருமாள் கூப்பிடுவார், ஆகமானம் நடக்கும். அதே மாதிரி உற்சவம் முடிஞ்சு கொடி எடுக்கிறச்ச அந்த ஆகவானம் பண்ணியாயிடுச்சுன்னா நாம தான் ஒருத்தர் கூட்டான்னா போவானா போலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணி போவோம் போகாம இருப்போம், அதெல்லாம் நாம தான். அவள்லாம் மந்திரத்திற்கு பெருமாளுக்கு கட்டுப்பட்டவாளானபடியினாலே அந்த ஸ்லோகங்களை சொல்லி அவளை வர்ணித்து பெருமாளுடைய சந்நிதியிலே இருந்துட்டு பெருமாள் சார்பா அர்ச்சகர் கூட்டாருனா நிச்சயம் அடுத்த க்ஷணம் இங்க நிப்பா நித்தியசூரிகள் முக்தாத்மாக்கள்லாம். அதே மாதிரி பத்து நாள் உற்சவத்தை அனுபவிச்சுட்டு கொடி இறக்குறச்ச பெருமாள் விடை சாதித்தல் அப்படின்னு ஒரு வைபவம் நடக்கும். அப்போ நித்தியசூரிகளுக்கு விடை, முக்தாத்மாக்களுக்கு விடை, ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு விடை, ஊர் பொதுமக்களுக்கு விடை அப்படின்னு எல்லாம் விடை சாதிப்பார் பெருமாள். அப்போ எல்லாம் நல்லபடியா உற்சவத்தை சேவிச்சிங்கோ, எல்லாருக்கும் என்னுடைய அனுகிரகம் பூர்ணமா உண்டு, நல்லபடியா போயிட்டு வாங்கோன்னு பெருமாள் அவளை அனுப்பி வைக்கிறார், வழி அனுப்புறார் அப்படின்னு அர்த்தம். ஆகையினாலே பெருமாள் சொன்ன காரியம் அல்லது பெருமாளை இவா அனுபவிக்கக்கூடிய காரியம் அந்த மாதிரி காரியங்களுக்கு வரலாம். அதுல அவதாரங்களும் அடங்கும். இப்போ திருமலையில விஸ்வக்சேனர் அவதாரம் பண்ணி தபஸ் பண்ணாருன்னு பாக்குறோம். அந்த மாதிரி பல ஸ்தலபுராணங்கள்ல பல நித்தியசூரிகள் வரா, இங்க கருடன் வந்து தபஸ் பண்ணாரு, இங்க அனந்தன் வந்து தபஸ் பண்ணாரு அப்படின்னா அதெல்லாம் பெருமாளுடைய அவதாரத்தை போல அவளுடைய சங்கல்பத்தினாலே ஏற்படுறதே தவிர பெருமாளுக்கு எப்படி இந்த ராமன் கிருஷ்ணன் முதலான ஜென்மெல்லாம் நம்ம போல பாவ புண்ணியம்னு சொல்லக்கூடிய கர்மாக்களினாலே ஏற்படுவது இல்லையோ அந்த மாதிரி இவாளுக்குன்னு வச்சுக்கணும். இது ஒண்ணு. இன்னொன்னு வைகுண்டத்துக்கு போனா சரி, பெருமாள் காரியம் பெருமாள் வைகுண்டநாதனா சேவை சாதிக்கணும், அது நாலு பேர் அந்த காட்சியை சேவிக்கணும் அப்படின்னு ஒரு பெருமாள் காரியமா இருக்கலாம், அதனால இவன் வந்தான்னு யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது சரி. ஆனா ஏன் பசி தாகம் எடுக்கிறது இவனுக்கு? சாதாரண லோகம் ஸ்வர்க்கம், வைகுண்டத்துக்கு சமானமா ஒப்பிட்டு பேச இல்லை நினைக்க கூட முடியாத ஒரு சாதாரணமான லோகம் தான் ஸ்வர்க்கம்னு சொல்லக்கூடியது. கேவலம் அந்த ஸ்வர்க்கத்திலேயே பசி தாகங்கள்லாம் இருக்காது அப்படின்னு சொல்றாளே, வைகுண்டத்துல எப்படி சுவாமி பசி தாகம் இருக்கும் அப்படின்னா, வைகுண்டம்னு சொல்லக்கூடியது ஸ்ரீ வைகுண்டம் பரமபதம் எல்லாம் நாம சொல்றது நித்தியசூரிகள் முக்தாத்மாக்கள் மட்டுமே போகக்கூடிய அவா மட்டுமே வசிக்கக்கூடிய இடம். பிரம்மா என்ன, ருத்ரன் என்ன, அவா என்ன, இவா என்ன, யாரும் போக முடியாது அங்க. எந்த தேவர்களும் கூட போக முடியாது, எந்த ரிஷிகளும் கூட போக முடியாது. உபாயம் பக்தியோ பிரபத்தியோ அனுஷ்டித்து மோட்சத்துக்கு போனாதான் உண்டு, இல்லைன்னா இல்ல. ஸ்ரீ வைகுண்ட கத்தியத்திலே ராமானுஜர் என்ன சொல்றார் இந்த வைகுண்ட லோகத்தை வர்ணிக்கிறச்ச, ஸ்ரீமதி வைகுண்டே திவ்ய லோகே சனக விதி சிவாதிபிரபி அசிந்திய ஸ்வபாவ ஐஸ்வர்யைஹி. உத்தமமான இந்த வைகுண்ட திவ்யலோகம் இருக்கிறது, அது பிரம்மா ருத்ரன் சனகா இவெல்லாம் கூட கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாதபடியான ஒரு வசந்த லோகம் அது. அசிந்திய நினைச்சு கூட பார்க்க முடியாது, எருத்துக்கொடி உடையானும் விரமனும் இந்திரனும் உன்னை அறியா பெருமையோரே, பிறவி என்னும் நோய்க்கு மருந்தறிவாரும் இல்லை. அவளுக்கெல்லாம் பெருமாளுடைய ஏற்றம் உள்ளது உள்ளபடி தெரியாது. தெரியாதபடியினாலதான் தங்களையும் ஒரு தெய்வம் நினைச்சுட்டு இருக்கா மமதையில. பெருமாள் இன்னும் சரணாகதி பண்ணல, இன்னும் மோட்சத்துக்கு போகாம இருக்கா. அவளுக்கு கூட பிறவி நோய்க்கு எது மருந்துன்னு தெரியாது. அதனால அவ பிரபண்ணா இல்லையன்றபடியினாலே அவளாலெல்லாம் வைகுண்டத்தை நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு சாதிக்கிறார். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த மாதிரி சாதாரணமா போறதும் பசிதாக எடுக்கிறதும் திரும்ப வர்றதும் எப்படி கூடும் அப்படின்னா, காரிய வைகுண்டம்னு ஒன்னு சொல்லப்பட்டிருக்கு. காரிய வைகுண்டம் அப்படின்னா பெருமாள் வந்து தன்னுடைய லீலைகளுக்காக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வைகுண்டம் போன்ற நகரம். அது விரஜைக்கு அந்த பக்கமா இருக்கக்கூடிய சாஸ்வதமான அழியாத உலகமான வைகுண்டம் அல்ல. இந்த பிரகிருதி மண்டலத்துக்கும் அந்த விரஜைக்கும் நடுவில் இருக்கக்கூடியதா ஒரு காரிய வைகுண்டம்னு சொல்லப்பட்டதான ஒரு இடம். ஒரு உதாரணமா, இப்ப ரிஷி போனார், பெருமாளை சேவிக்கணும்னு வைகுண்டத்துக்கு போனார், அங்கே துவாரபாலக்கா ரிஷிய வந்து அவமதிச்சுட்டா, அதனால நீங்க மனுஷாலா போவீங்கன்னு சபி, அந்த வைகுண்டத்துல இருந்து பிரிஞ்சு போவீங்கன்னு சபிச்சுட்டார். அப்ப அவ பெருமாளை உபாயம் கேட்கறச்ச, என்னுடைய பக்தாளா இருந்தீங்கன்னா 7 ஜென்மா கழித்து இங்க திரும்ப வரலாம், என்னுடைய விரோதிகளா இருந்தீங்கன்னா 3 ஜென்மாவில வரலாம்னு எல்லாம் சொன்னார். அதனாலதான் வந்து கிரண்யன் இரண்யாட்சன் எல்லாம் பிறந்தா, வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், இந்த மாதிரி அவதாரங்கள் எல்லாம் வந்து இதெல்லாம் பாக்குறோம். கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும். பிரம்மா ருத்ரன் இவாளால் எல்லாம் கூட யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு லோகம்னு சொல்றோம் வைகுண்டத்தை. அப்படி இருக்கிற சமயத்துல ஒரு ரிஷி எப்படி அங்க போறார்? போனவர் பெருமாளோட ஆதிகாலத்திலிருந்தே இருந்துட்டு இருக்கக்கூடிய நித்திய சூரிகள்ல ரெண்டு பேரான துவாரபால காலை எப்படி சபிக்கிறார், எப்படி சக்தி வருது அவருக்கு? வைகுண்டத்துக்கு போற எல்லாருக்கும் பெருமாள் இந்த 3 பிராட்டிமார் மட்டுமல்லாமல் அனந்தகரோட விஸ்வக்சேனாதிகள்னு இந்த நித்திய சூரிகள் அங்க இருக்கக்கூடிய முக்தாத்மாக்கள் எல்லோரும் சுவாமிகள் தான் இல்லையா? நம் கூறு கவர்ந்த குருக்கள் குழாங்கள் குலைகளற்கீழ் மாறுதலின்றி மகிழ்ந்தெழும் போகத்து மன்னுவுமேன் சுவாமி சாதிக்கிறார். வைகுண்டத்துக்கு போனாலும் நம்மளுடைய ஆச்சாரியாளுக்கு நாம கைங்கரியம் பண்ணிட்டு அவ திருவடிகளின் கீழே மகிழ்ந்திருப்போம்னு சொல்றாரு. அதனால நான் வைகுண்டத்துக்கு போயிட்டேன், அந்த சுவாமியும் வைகுண்டத்துக்கு வந்துட்டார், நானும் அவரை சமோன்றது கிடையாது. எப்படியானா பெருமாளும் பிராட்டியா நமக்கு சுவாமியோ, அந்த மாதிரி பூர்வாச்சாரியா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முக்தர்கள் நித்யாத்மாக்கள் நித்தியசூரிகள் எல்லாம் நமக்கு சுவாமி தான். இங்க சுவாமியா இருக்கிற மாதிரிதான் அங்கேயும் சுவாமியவா. அப்படி இருக்கிற பட்சத்துல சாதாரணமா எல்லா லோகங்களையும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற இன்னும் மோட்சத்துக்கு போகாத ஒரு ரிஷி, சம்சாரத்தை கடக்காத ஒரு ரிஷி எப்படி போய் துவாரபால காலுக்கு சாபம் கொடுக்கற, ரவாணம் வந்து புறக்கறா? இல்ல போன ரிஷி மட்டும் எப்படி திரும்பி வரார்? சரி, அது வைகுண்டமாவே இருக்கட்டும், அவ நித்தியசூரிகள் முக்தாத்மாக்களாவே இருக்கட்டும். இப்ப ரிஷி சபிச்சுட்டாருன்னு அவ வந்துடுறான்னா அப்புறம் என்ன வைகுண்டம் அது? அவ போவா, எதுவும் மாறாது. அவ எப்படி வேணாலும் இருக்கலாம், இவர் வரவர் எப்படி வேணாலும் இருக்கலாம். அவ அவமதிப்பா, இவர் கோபப்படுவார், இவர் சபிப்பார், சாபம் வேலை பண்றது, இவ வந்து பிறந்துடுறா, நம்ம ஊர்ல நடக்கிற மாதிரியே இருக்கு இதெல்லாம். அப்புறம் என்ன வைகுண்டம் அது? அங்க போய் விரதையில ஸ்நானம் பண்ணாவிட்டு அவளுக்கு வந்து முக்த சாமியம் வந்துடுறது, இங்க இருக்கக்கூடிய எல்லாம் போயிடுறது, அவ வந்து திவ்ய ஸ்வரூபத்தோட வரா, அப்ப அவளுக்கு பகவானுக்கு சமானமான ஞானம் வந்துடுறதுன்னு எல்லாம் சொல்றோம். அப்படி விரதையில ஸ்நானம் பண்ணி அந்த கரையில இருக்கக்கூடிய வைகுண்டத்துக்கு அவ போறச்ச பகவானுக்கு துல்லியமா அவளுக்கு எல்லாம் கிடைச்சிடுறதுன்னு சொல்ற போது கேவலம் ஒரு ரிஷி சபித்து வருவாளாவா? இங்க என்ன நடக்கிறது அப்போ? இதெல்லாம் பெருமாள் தன்னுடைய லீலைகளுக்காக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய லோகம், அதிலே காரிய வைகுண்டம் என்பதாக ஒன்று. இந்த மாதிரி ஒரு காரணங்கள் ஒரு லீலைகளை பண்ணி அதன் மூலமா அவதாரங்கள் பண்ணக்கூடியதற்காக பெருமாள் வந்து ஒரு போகத்துக்காக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய லீலோபகரணமான ஒரு லோகம் இதெல்லாம். விஷ்ணு புராணம் சொல்றச்ச லோகேஷு விஷ்ணோகோ நிவசந்தி கேச்சித்துன்னு சொல்றது. அப்படின்னா விஷ்ணுவுக்கு பல லோகங்கள் உள்ளனு சொல்றது. வைகுண்டம், க்ஷீராப்தி, ஸ்வேதத்வீபம் அப்படின்னு கணக்கே இல்லாத லோகங்கள்னு சொல்றது. அப்படி வைகுண்டம் என்பதும் கூட, காரிய வைகுண்டம் என்பதும் கூட ஒரு லோகம் அதிலே. அதிலே பெருமாள் இந்த மாதிரி லீலைகளை புரிந்து கொண்டு நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸ்ரீவைகுண்டத்துல என்ன நடக்கிறது? முக்தர்கள் நித்தியர்கள்லாம் பெருமாள் அனுபவிச்சுட்டு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா, அவாளையும் அனுபவிச்சுட்டு இருக்கான். இதான் நடக்கிறது அங்க. முழுக்க முழுக்க முக்தாளுக்கும் நித்தியாளுக்குமான லோகம் அது. அவளும் பெருமாளும் அனுபவிக்கக்கூடிய, கலந்து பரிமாறக்கூடிய லோகம் அது. இந்த நிர்வாகம் சிருஷ்டி, இவாளை காப்பாத்துறது, அவளை காப்பாத்துறது, அவா இவா காலை பிடிச்சி அழறது எல்லாம் திருப்பார்கடையில் சொல்லக்கூடிய க்ஷீராப்தியில அந்த மாதிரி பெருமாள் அது அதுக்குன்னு ஒரு லோகம் வச்சுட்டு இருக்கான். அந்த மாதிரி ஜனங்களை காப்பாற்றணும், அதுக்கு அவதாரம் எடுக்கணும் அப்படின்னுட்டு பெருமாள் வந்து தன்னுடைய லீலைக்காக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இடம், காரியம் பண்ண வேணும் என்பதற்காக பெருமாள் தனியே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இடம் காரிய வைகுண்டம். நிஜமான வைகுண்டத்திலே முக்த நித்யாளுடைய அனுபவம் தான், இது காரிய வைகுண்டம், இங்கே இருந்து வந்து இவன் காரியம் பண்ணுவான், இவன் என்ற இருக்கிறதா காரியம் பண்ணுவான்றதா இதை புரிந்து கொள்ள வேணும். அந்த மாதிரி காரிய வைகுண்டத்துக்கு போயிருக்கலாம் இவன், அதனால திரும்பி வந்திருக்கலாம். சரி, அங்க கூட எப்படி பசி தாக எடுக்கிறது அப்படின்னா, ஏதோ ஒரு சாக்க வச்சுட்டு இங்க வந்து இவன் தபஸ் பண்ணி அதனால பெருமாள் வைகுண்டநாதனா சேவை கொடுத்து எல்லோருக்கும் அனுகூலம் பண்ணணும்ன்றதுக்காக இதெல்லாம் ஒரு லீலைன்னு புரிந்து கொள்ள வேணும். எது எப்படி இருந்தாலும் அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனவா என்றும் திரும்பி வருவதே கிடையாது. அங்க யாரும் யாரையும் சபிக்க மாட்டா, கோச்சிக்க மாட்டா, தண்டிக்க மாட்டா, ஒன்னும் கிடையாது. கேவலம் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம் மட்டுமே தான் அங்கு. அப்படி உத்தமமான ஒரு தேசம். இங்கே பெருமாளுக்கு உற்சவம்னு பார்த்தா, பெருமாள் அவதாரம் பண்ணினது ஆடி மாசம் மகம் நட்சத்திரம், ஆடி மகத்தன்னைக்கு பெருமாளுடைய அவதார உற்சவம். அன்னைக்கு தீர்த்தவாரி வரும்படியா 10 நாள் பிரம்மோற்சவம் நடக்கிறது ஆடி மாசத்துல. இது வைகுண்ட விண்ணகரமா இருக்கிறபடினாலே பரமபத ஏகாதசின்னு சொல்லக்கூடிய வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விசேஷமா உற்சவம், திருவத்தியன உற்சவம், நம்மாழ்வார் திருவடி தொழில், இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா நடக்கிறது. அது போக இந்த திருப்பார்க்கடல் தீர்த்தம் இருக்கிறது, இது வைகுண்டம்னு சொன்னபடினாலே விரஜா தீர்த்தம், வைகுண்டம்னு சொல்லப்படினாலே வைகுண்டத்திலே இருக்கக்கூடிய விரஜா நதியே இங்க தீர்த்தமா இருக்கிறதுன்னு புராணம் சொல்றது. அந்த தீர்த்தத்தினுடைய மகிமைக்கு ஒரு உதாரணத்தையும் சலபுராணம் காட்டுறது. ஹிம்ச கண்ணு ஒரு வேடனுக்கு பெயர். அந்த வேடன் இந்த ஊருக்கு வந்து இதனுடைய பெருமை தெரியாமையே இந்த தீர்த்தத்தை தினம் சாப்பிட்டு இருந்தான். அவன் சாப்பிட சாப்பிட அவன் புத்தி மாறி வேட்டையாடுறதையே நிறுத்திட்டோ, நல்ல தர்மிஷ்டனா, நிறைய தர்மம் பண்ணக்கூடியவனா மாறி இந்த பெருமாள் திருவடிகளை சரணாகத்தியும் பண்ணி மோட்சத்துக்கும் போனான். அவனுக்கு இந்த தீர்த்தம், இதனுடைய மகிமை, இந்த பெருமாள், இவன் வைகுண்டநாதன் எதுவுமே தெரியாது. அகஸ்மாத்தா சாப்பிடறதுக்கு நீர்நிலை இருக்கு, குளிக்கிறான் குடிக்கிறான், அதனாலேயே இவனுக்கு இப்படி ஒரு அனுகிரகம் ஏற்பட்டு இவன் மோட்சத்துக்கு போனான் அப்படின்னா, இந்த பெருமாள் தர்ம பிரதர் அப்படின்னு இந்த மகாத்மியம் கொண்டாடுறது. தர்ம பிரதன் அப்படின்னா தர்ம புத்தியை தரக்கூடியவன், தர்மத்தை கடைபிடிக்க செய்யக்கூடியவன், ஒருவனை தர்மிஷ்டனாக மாற்றக்கூடியவன், அதன் பலனாக தன்னையே கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு பலாசவன கஷேத்திர மகாத்மியம்னு சொல்லக்கூடிய புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியா உத்தமமான தீர்த்தம் இது. இதனாலதான் சொல்றது, பெருமாளுடைய பிரசாதம் எந்த விதத்திலேயான நமக்குள்ள போச்சுன்னா, நம்மை அறியாமையே நம்முடைய பாவங்கள் எல்லாம் போகி பெருமாளிடத்திலே நாம போய் சேருவதற்கு ஒரு ஹேத்துன்றதுனாலதான் பெரியவா பெருமாளுக்கு அம்ச பண்ணாத எதையும் சாப்பிட வேணாம், புழுங்க வேணான்னு சொன்னது. இப்படி ஆச்சரியமான ஒரு ஸ்தலபுராணம் இங்கே. இப்ப இந்த எம்பெருமான் ரொம்ப பிரதானம் நமக்கு ஸ்ரீ வைஷ்ணவ வழக்கெல்லாம். எப்படின்னா, நாம் எல்லாம் எப்ப ஸ்ரீ வைஷ்ணவால ஆறோம், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ தாயார் தோப்பனாருக்கு குழந்தையா பிறக்கிறோம், பை பர்த் நாம வந்து ஒரு ஸ்ரீ வைஷ்ணவாளுடைய பெண்ணாவோ பிள்ளையாவோ பிறக்கிறோன்றது வாஸ்தவம். உபநயனம் பண்ணிண்டா பிராமணனாராம், பஞ்சநமஸ்காரம் பண்ணிண்டா வைஷ்ணவனாராம், பரநியாசம் பண்ணிண்டா சரணாகத்தனாராம் அப்படின்னு எல்லாம் சாஸ்திரம் சொல்றதோ இல்லையோ. அந்த மாதிரி பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிண்ட போது நாம வைஷ்ணவால் ஆறோம். ஒருத்தனுக்கு பஞ்சசம்ஸ்காரம் ஆயிடுத்துன்னா அன்னையில இருந்து அவன் ஸ்ரீ வைஷ்ணவனா ஆறான், ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் பூர்த்தியாருது அவனுக்கு. அந்த பஞ்சசம்ஸ்காரத்திலே மந்திர சம்ஸ்காரம் முக்கியமானது. திருமந்திரம்னு சொல்லக்கூடிய அஷ்டாட்சரம், துவயமகா மந்திரம், சரமஸ்லோகம், இது மூணுத்தையும் ஆச்சாரியன் உபதேசம் பண்ணக்கூடியதான அந்த மந்திர சம்ஸ்காரம். அதிலே பிரதானமானது பெரிய திருமந்திரம்னு சொல்லக்கூடிய நாராயண அஷ்டாட்சரி மந்திரம். பொதுவா மந்திரங்களை எல்லாம் ஜபம் பண்றச்ச ஜபம் எப்படி பண்ணணும், என்ன சங்கல்பம் சொல்லிட்டு பண்ணணும், எந்த பெருமாளை தியானம் பண்ணிட்டு பண்ணணும், அதுக்கு என்ன தியான ஸ்லோகம் சொல்லணும்னு விதிமுறைகள்லாம் உண்டு. அதிலே இந்த திருவஷ்டாட்சர மந்திரத்தை சொல்லுகிற போது, ஸ்ரீ வைகுண்டத்திலே இருக்கக்கூடிய பெருமாளை தியானம் பண்ணிட்டு அந்த ஜபம் பண்ணணும்னு சொல்லிருக்கு. ஏன் சுவாமி ஜபம் பண்ணும் போது தியானம் பண்ணணும், ஜபம் வேற தியானம் வேற ரெண்டுத்தையும் போட்டு குழப்பணும் அப்படின்னா, அப்படி இல்ல. பில்லலோகாச்சாரியர் முமுட்சுப்படியில சாதிக்கிறார், மந்திரத்திலும் மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்துவிலும் மந்திர பிரதனான ஆச்சாரியன் பக்களிலும் பிரேமம் கணக்க உண்டானால் காரியகரமாவது. சுவாமி, இந்த மந்திரத்தை நீங்க ஜபிக்கிறீங்க சொல்றீங்க, எப்போ தெரியுமா அந்த மந்திரத்தினால உங்களுக்கு காரியம் நடக்கும், எப்போ அந்த மந்திரம் பலிக்கும் தெரியுமா? மந்திரத்திலும் மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்துவிலும் மந்திர பிரதனான ஆச்சாரியன் பக்களிலும் பிரேமம் கணக்க உண்டானால், இந்த மந்திரத்தின் மேலே உங்களுக்கு வந்து ஒரு பிரதிபக்தி, ஒரு பக்தி வரணும், ஒரு ஆசை வரணும். இந்த மந்திரத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய வஸ்து அப்படின்னா இந்த மந்திரத்தினாலே சொல்லப்பட்ட தெய்வம், அதனிடத்திலே உங்களுக்கு விசேஷமான பக்தி இருக்க வேண்டும். மந்திர பிரதன், இந்த மந்திரத்தை உங்களுக்கு உபதேசம் பண்ணின ஆச்சாரியனிடத்திலே உங்களுக்கு விசேஷமான பக்தி இருக்க வேண்டும். இந்த மூணு இருந்தாலே இந்த மந்திரம் உங்களுக்கு பலன் கொடுக்கும், இல்லைன்னா பலனே தராதுன்னு. இவா பக்கலிலே பிரேமம், காதல், கணக்க உண்டானோம், வெறும கொஞ்சம் ஆசை இல்லை, நிறைய ஆசை இருக்கணும். மகாபக்தி மகா விசுவாசம் இருக்க வேண்டும், அப்படி இருந்தாலே காரியகரமாகும், இது கை கொடுக்கும் அப்படின்னு சாதிக்கிறார். மந்திரம் சொல்லக்கூடியது இந்த திருவஷ்டாட்சர மந்திரம், இந்த மந்திரத்தையே பெருமாளுக்கு சமானமா நினைக்க வேணும். சாதாரணமா ஒரு வாச்சகம் தானே, ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகளுடைய தொகுப்பு தானே, எழுதினா அரளைன்னு கூட வராதுன்னு நினைக்க கூடாது. அந்த மந்திரத்தையே பெருமாளா நினைக்கணும். அதனுடைய பிரபாவத்தை தெரிஞ்சதுனாலதான் சுவாமி தேசிகன் மந்திராய மகதே நமகா அப்படின்னுட்டு, மந்திரங்களுக்குள்ளே உயர்ந்த மந்திரமே உன்னை சரணாகதி பண்றேன்னுட்டு அந்த மந்திரத்தையே சரணாகதி பண்ணார் சுவாமி. மந்திராய மகதே நமகா அப்படின்னு திருமந்திரத்தையே சரணாகதி பண்றார் சுவாமி. அப்படி மந்திரத்தையே பெருமாளா நினைக்கணும்ன்றது ஒண்ணு. ரெண்டாவது, மந்திரத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய வஸ்து, அந்த மந்திரத்தினாலே சொல்லப்படக்கூடிய தேவதை யாரு? நாராயணன். நாராயண மந்திரம் தானே இது. அந்த நாராயணனிடத்திலே விசேஷமான பக்தி இருக்க வேண்டும். அவன் தான் காப்பாத்துவான் நம்மள. ஏதோ பத்து தெய்வத்தை வணங்குறாப்புல பதினொன்னா அவனையும் ஒரு வணக்கம் போட்டு வைப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. அவனல்லால் தெய்வம் இல்லை, அவனேதான் நமக்கு அப்படின்னு அவனிடத்திலே மகா விசுவாசம் இருக்க வேண்டும். அவன் தான் நமக்குன்ற உறுதி இருக்க வேணும். மந்திர பிரதனான ஆச்சாரியன், இந்த மந்திரத்தை பார்த்து படிச்சாலெல்லாம் நமக்கு வந்துட போறது இல்லை இதனுடைய பலம். ஆச்சாரியரானவர் உபதேசம் பண்ணணும். அந்த ஆச்சாரியரும் கூட அவர் ஆச்சாரியரிடத்திலே மந்திரத்தை உபதேசம் பெற்று பல ஆவருத்திகள் அந்த மந்திரத்தை ஜபித்து ஜபித்து அந்த மந்திரத்தினுடைய சித்தி பெற்றவராக இருக்க வேண்டும். அவர் உபதேசம் பண்றச்சுதான் இந்த மந்திரம் பலிக்கிறது நமக்கு. ஆகையினாலே யார் யாருக்கு வேணாலும் இந்த மந்திரத்தை சொல்லிடலாம். இப்ப அடியனுக்கு தெரியும், அடியன் இன்னொரு குழந்தைய கூட்டு சொல்றேன்றதெல்லாம் கிடையாது. ஆச்சாரியன் தான் சிஷ்யனுக்கு சொல்லணும். அதனாலே அந்த மந்திர பிரதன், அந்த மந்திரத்தை தரக்கூடிய ஆச்சாரியனிடத்திலே கூட இந்த மந்திரத்தை போலவும் மந்திரத்திலே சொல்லப்பட்ட நாராயணனிடத்திலே போலவும் வசந்த பக்தி பிரேமம் இருக்க வேணும். இது மூணு இருந்தாதான் காரியகரம் ஆகும். இந்த மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்துன்னு சொன்னார் பாருங்க, அது முக்கியம் இங்கே. இந்த மந்திரத்தினாலே சொல்லப்பட்ட இந்த மந்திரத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய பொருள் யாரு? பெருமாள். எந்த பெருமாள் அப்படின்னா, மூன்று மந்திரங்களும் பெருமாளை சொல்லக்கூடியதுதான். ஆனா இந்த மூன்று மந்திரங்களுக்கும் மூணு பெருமாளை தியானம் பண்ணணும்னு சொல்றிருக்கு. அப்போ இந்த மந்திரத்து மேல ஒரு பக்தியும் மதிப்பும் இருக்கிறதுனாலதான் இந்த மந்திரத்தை தினம் ஜபமே பண்றோம். அதனால மந்திரத்துக்கு மேல இருக்கக்கூடிய கணத்த பிரேமம் ப்ரூவ் ஆகுது, நிரூபித்தமாருது. மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்துன்னா அந்த மந்திரத்தினாலே சொல்லப்படக்கூடிய பரமபதநாதன் வைகுண்டநாதன். அவனிடத்திலே பிரேமம் கணக்க உண்டானம்னா அவனை மனசுல தியானம் பண்ணிக்கணும், தேக்கிக்கணும். மந்திர பிரதனான ஆச்சாரியன் பக்கத்திலே பிரேமம் கணக்க இருக்கணும் அப்படின்னா ஆச்சாரிய தனியனை சொல்லிட்டுதான் ஆரம்பிக்கணும் ஜபத்தை. முடியறச்சும் ஆச்சாரிய தனியன் சொல்லி முடிக்கிறோம். அதனால ஆச்சாரிய பக்தின்றது என்னைக்கும் இருக்க வேணும். ஆச்சாரியன் தனியன் சொல்றச்ச கூட ஆச்சாரியனை அவருடைய திருவடியை தியானம் பண்ணிக்கணும். வெறும வாய் தனியனை சொல்றது, கண் எங்கேயோ பார்த்துட்டு இருக்கு, புத்தி எங்கேயோ போறதுன்னு இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு முறை தனியன் சொன்னாலும் கூட அந்த சுவாமியை உட்கார்ந்து இருக்கிறது போலவோ நின்று இருக்கிறது போலவோ நாம எப்படி அவர் அனுபவித்தோமோ அந்த திருக்கோலத்தை அவருடைய திருமேனியை மனசுல தியானம் பண்ணிட்டு அவர் திருவடியை பார்த்து நாம கை கூப்பிட்டு அவர் பக்கத்துல உட்காந்து சொல்ற மாதிரி நமக்கு எப்படி பிடிக்கிறதோ அப்படி அந்த சுவாமியுடைய திருமேனியை திருவடியை தியானம் பண்ணிட்டு சொன்னாதான் அந்த தனியனுக்கும் ஒரு பலன் உண்டு. அந்த மாதிரி பெருமாளை நினைச்சுட்டுதான் அவரை தியானம் பண்ணிட்டு தான் இந்த ஜபத்தை பண்ணணும். அப்படி எந்த பெருமாளை தியானம் பண்ணணும்னு சொல்றேன்னா ஸ்ரீவைகுண்டநாதனை தியானம் பண்ணணும்னு சொல்றேன். ஸ்ரீவைகுண்டநாதனை முன்ன பின்ன பாத்துருக்கோமா? திருவேங்கடமுடியான தியானம் பண்ணிக்கோ, ரங்கநாதனை தியானம் பண்ணிக்கோனா பண்ணிக்கலாம். நிறைய முறை சேவிச்சிருக்கோம், போட்டோ எல்லாம் இருக்கு, மனசுல தியானம் பண்ணிக்கலாம். வைகுண்டநாத்தனை தியானம் பண்ணுன்னா பண்ணிக்க முடியுமா? இப்பதான் போட்டோ எல்லாம் இருக்கு, டிராயிங் எல்லாம் இருக்கு. அந்த காலத்துல என்ன பண்ணா? இப்ப வைகுண்டநாத்தனை எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னா, வைகுண்டநாத்தனுடைய லட்சணம் தெரியணும். சுவாமி அவர் சேப்பா ஒல்லியா இருப்பார், இப்படி இருப்பார், அப்படி இருப்பார், சிக்க வச்சுட்டு இருப்பார், திருமணிட்டு இருப்பார், அப்படி எல்லாம் அடையாளங்கள் சொல்றது போல வைகுண்டநாத்தன் எப்படி இருக்கான்னு அடையாளம் சொல்லணும். எப்படி இருக்கான் வைகுண்டநாத்தன் அப்படின்னா, வலது திருவடியை மடித்துக் கொண்டு முழந்தால் மேலே தன்னுடைய வலது கையை ஊன்றிக்கொண்டு இடது கையை ஆதிசேஷன் மேல ஊன்றிக்கொண்டு ரெண்டு திருக்கைகளாலும் சங்கு சக்கரங்களை பிடிச்சுண்டு திருவனம் தாழ்வான் மேலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சேவை அப்படின்னு வர்ணிக்கிறது. அந்த சேவை எது அப்படின்னா, இந்த திவதேசத்திலே பெருமாள் சாதிக்கக்கூடிய சேவைதான். இவனை போய் பல முறை சேவித்து இவனுடைய திருமேனியை அப்படியே மனசுல மனப்பாடம் பண்ணிக்கணும். கண்ணை மூடிதான் இந்த பெருமாள் தெரியணும். இந்த பெருமாள் தினம் திருமந்திர ஜபம் பண்றச்ச, அஷ்டாட்சர ஜபம் பண்றச்ச மனசுல வரணும் நமக்கு. அங்க போய் சேவித்து தேக்கிக் கொள்ள முடியலன்னா படம் ஷேர் பண்றேன், அதை வைத்து பெருமாளுடைய திருமேனியை மனதிலே தேக்கிக் கொள்ள வேண்டியது. இந்த தியான ஸ்லோகம் எப்படி சொல்றது, என்ன சொல்றது, என்ன அந்த தியான ஸ்லோகம்? திருமந்திரத்தை ஜபம் பண்ணுவதற்கு முன்னாலே சொல்ல வேண்டிய தியான ஸ்லோகம். திருமந்திரம் பண்ணும் போது இந்த பெருமாளுடைய திரு உருவம் அப்படியே மனசுல இருக்கணும் பண்ணி முடிக்கிற வரைக்கும். சவ்யம் பாதம் பிரசாரிய ஸ்ரித துரிதஹரம் தட்சிணம் குஞ்சயித்வா ஜானுன்யாதாய சவ்யேதரமிதர புஜம் நாகபோகே நிதாய பஷ்சாத் பாஹுத்வயேன பிரதிபட சமனே தாரயன் சங்கசக்ரே தேவீ பூஷாதி ஜுஷ்டோ ஜனயதி தகதாம் சர்ம வைகுண்டநாதஹா. இதுதான் அந்த தியான ஸ்லோகம். இந்த தியான ஸ்லோகம் என்ன சொல்றது? சவ்யம் பாதம் பிரசாரிய ஸ்ரித துரிதஹரம். அவனை சரணாகதி பண்ணின ஆசிரித்தர்கள், அவனை அடைந்தவர்கள், அவளுடைய வினைகளை, பாவம் என்ன புண்ணியம் என்ன இரண்டையும் தீர்க்கக்கூடிய தன்னுடைய இடது திருவடியை நீட்டிக்கொண்டு சொல்ல சொல்ல இந்த படத்தை சிவச்சுக்கோங்க. பெருமாள் இடது திருவடியை நீட்டிக்கொண்டிருக்கிறான். அந்த இடது திருவடி எப்பேற்பட்டதுன்னா அவனிடத்திலே சரணாகதி பண்ணவாளுடைய வினைகளை கர்மங்களை நீக்கக்கூடியது. தட்சிணம் குஞ்சயித்வா வலது காலை மடக்கிக் கொண்டு ஜானுன்யாதாய சவ்யேதரமிதர புஜம் நாகபோகே நிதாய, ஒரு திருக்கையை முழங்கால் மேலே வைத்து ஊன்றிக் கொண்டிருக்கிறான். ஜானுன்னா முழந்தால், அந்த முழங்காலுக்கு மேல ஒரு கையை வச்சுட்டு அழகா அப்படி போர்ஸா ஸ்டைலா கொடுத்துருக்கான் பெருமாள் சேவை. மற்றொரு கை இதர புஜம், இன்னொரு கையை நாகபோகே நிதாய, அவன் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாம்பனையிலே அந்த சேஷ பரியங்கத்திலே ஊன்றிக் கொண்டிருக்கிறான். வைகுண்டத்துல பெருமாள் அப்படிதான் இருப்பான். பஷாத் பாகுத்வயேன பிரதிபட்டசமனே தாரயண்ணு சங்கசக்கரே, பின் இரண்டு திருக்கைகள் அதாவது மேல இருக்கக்கூடிய ரெண்டு திருக்கைகளாலே தன்னுடைய அடியவர்களுக்கு பகைவர்களான துஷ்டர்களை அழிக்கக்கூடியதான சங்கசக்கரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறான். தேவி பூஷாதி ஜுஷ்டோ, ஸ்ரீதேவி பூமி தேவி நீலாதேவி முதலான மூன்று தேவிகளுடன் கூட பூஷணங்கள், அவன் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய வனமாலை வைஜெயந்தி முதலான திருவாபரணங்களோடு கூட, கௌஸ்துப ரத்னம் முதலான திருவாபரணங்களோடு கூட தேவிமார்களும் பூஷணங்களும் கூட இருந்து அணி செய்யுமாறு அழகு செய்யுமாறு ஜனயதி ஜகதாம் சர்ம வைகுண்டநாதகா, இது எல்லாத்தோட கூட சேர்ந்து வைகுண்டநாதன் என்கிற பெயரிலே எல்லா உலகங்களுக்கும் சுகம் தருபவனாக, எல்லா உலகங்களுக்கும் ஆனந்தம் தருபவனாக பெருமாள் விளங்குகிறான். இந்த தியான ஸ்லோகம் சொல்றது தன்னிடத்திலே சரணாகதி பண்ணவாளுடைய துயரத்தை கர்மத்தை தீர்க்கக்கூடிய தன்னுடைய இடது திருவடியை நீட்டிக்கொண்டு வலது திருவதியை மடக்கிக் கொண்டு வலது முழந்தால் மேலே வலது கையை ஊன்றிக்கொண்டு இடது கையை பாம்பனையிலே அரவணையிலே ஊன்றிக்கொண்டு மேலிரு திருக்கரங்களால் பகைவர்களை அழிப்பதான சங்கசக்கரங்களை தரித்துக் கொண்டு ஸ்ரீ பூமி நீலாதேவியுடைய திருவாபரணங்களோடு கூட வைகுண்டநாதன் என்கிற பெயரிலே பெருமாள் எல்லா லோகங்களுக்கும் ஆனந்தம் தருபவனாக உரைகிறான் அப்படின்னு இந்த தியான ஸ்லோகம் வர்ணிக்கிறது. இந்த லட்சணத்தின்படி பெருமாளை தியானம் பண்ணுங்கோ அப்படின்னா அதுக்கு ரொம்ப சுலபமான வழி, இங்கே அர்ச்சாவதாரமா பெருமாள் இருக்கக்கூடிய இந்த தரிசனத்தை, இந்த சேவையை, இந்த காட்சியை பலமுறை சேவித்து மனதிலே தேக்கிக் கொள்ள வேண்டும், அல்லது இந்த படத்தியானம் பலமுறை சேவிக்கணும். இன்னும் சுலபமான வழி, இந்த படத்தை ஒரு லேமினேஷனோ ஃப்ரேமோ போட்டு ஆத்துல மாட்டி வச்சுக்க வேண்டியது, அந்த பெருமாள் முன்னால் உட்கார்ந்து தியானம் பண்றது, ஜபம் பண்றது, அந்த பெருமாளை பார்த்து பார்த்து ஜபம் பண்ண கண்ணை மூடினா அந்த பெருமாள் அப்படியே மனசுக்கு வருவார், அந்த மாதிரி ஒரு அனுபவம் வரணும். அப்படி தியானம் பண்ணிதான் பண்ணணும். காயத்ரி ஜபம் பண்றச்ச கூட என்ன சொல்றது, தேய சதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தின்னு சூரிய மண்டலத்துக்கு நடுவிலே இருக்கக்கூடிய சூரிய நாராயணனை தியானம் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. இப்படி ஒரு ஒரு மந்திர ஜபத்துக்கும் தியானம் என்பது உண்டு. தியானம் பண்ணாமல் பண்ணக்கூடிய மந்திர ஜபம்ன்றது பலன் தராது. ஆகையினாலே இந்த தியானத்திற்கு நமக்கு உபயோகமாக இருக்கக்கூடியது திருமந்திர தியானத்துக்கு இந்த பெருமாள். அதனால மற்ற பெருமாள் எல்லாம் காட்டிலும் விசேஷமான ஒரு அனுபவம், ஒரு பக்தி, ஒரு விசுவாசம் இவரிடத்துல இருக்க வேணும். இப்படிதான் பெருமாள் நமக்கு வைகுண்டத்துல காலத்துக்கும் சேவை சாதிக்க போறான். அதனாலே நமக்காகவே வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய எம்பெருமான் நாமும் கூட அங்க போய் தான் சேவிக்கணும்னு இல்லாதபடிக்கு இங்கேயே அதே கோலத்துல சேவை சாதிக்கக்கூடிய ஒரு கருணாமூர்த்தி பெருமாள். அதனாலே இந்த பெருமாளை இப்படி அனுபவித்து சேவிக்க வேண்டியது. இப்ப ஆழ்வாருடைய அனுபவம், வைகுந்த விண்ணகரம்னு ஆழ்வார் இந்த திவ்யதேசத்தை மங்களாசாசனம் பண்றார். பொதுவா நிருசிம்மாவதாரத்தினுடைய பெருமை, ராமாவதாரத்தினுடைய பெருமை எல்லாம் சொல்லி, கிருஷ்ணாவதாரத்தினுடைய பெருமையும் சொல்லி, யசோதை பிராட்டி வடிவத்திலே வந்த பூதனைய பெருமாள் சம்ஹாரம் பண்ணதை சொல்லி, ஆய்ச்சியர்கள் வைத்த தயிர் வெண்ணெய் இதெல்லாம் கூட அமுது செய்து அவளுடைய ஆத்மாவை அமுது செய்தலாகிற அவளுக்கும் மோட்சம் கொடுத்து, இப்படி பெருமாள் கிருஷ்ணாவதாரத்திலே பண்ண லீலைகளை எல்லாம் கூட வர்ணிக்கிறார். இந்த திவதேசத்தினுடைய இயற்கை எழில் எவ்வளவு அழகா இருக்கிறதுன்னு வர்ணிக்கிறார். தென்னங்காய்கள் எல்லாம் கொலை கொலையா கொத்து கொத்தா தொங்கி தொங்கிட்டு இருக்கிறது, காய்ச்சி தொங்குறது, எங்க பாரு வெற்றிலை கொடிகள் சுத்தின் இருக்கிறது, செம்மையான நெல் கதிர்கள்லாம் அப்படியே பெருசா வளர்ந்துருக்கிறது, நல்ல அடர்த்தியான ரசம் மிக்க கரும்புகள் இருக்கிறது. இப்படி இயற்கை எழிலாலே ஜலசமிருத்தியோடு இருக்கக்கூடிய திவ்யதேசம், இதுவே இந்த ஊர் ஜனங்களுக்கு ஒரு நல்ல ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்ற. இப்படி அழகா இருக்கக்கூடியதுனால வண்டுகள் மயில்கள்லாம் ஆடிண்டோம் பாடிண்டோம் ஜாலியா இருக்கும் இந்த ஊர்ல. அதுவும் இல்லாம நல்ல ஆத்ம குணங்களை உடைய வேத அத்தியனம் பண்ணின பரம பாகவதோத்தமர்களான பிராமணோத்தமர்கள் இருக்கக்கூடிய திவ்யதேசம்னு கொண்டாடுறார். இப்படி பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் பிராமணா மனுஷா இவா மட்டும் இல்லாமல் வானவரும் முனிகளும் கூட, ரிஷிகள் என்ன தேவர்கள் என்ன நித்தியசூரிகள் என்ன இவாலாம் கூட இங்க ஒன்னு சேர்ந்து மா மலர்கள் தூவி புஷ்பத்தை இட்டு பெருமாள் இடத்திலே எங்கள் தனிநாயகனே எங்க சுவாமியே எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுன்னு பிரார்த்திக்கும்படியாக எழுந்துள்ள இருக்கக்கூடிய பெருமாள் சாதிக்கிறார். இந்த திவ்யதேசம் வைகுண்டநாதனுக்கு ரொம்ப பிடித்த திவ்யதேசமா, இத பத்து பாசுரத்திலையும் ஒரு ஒரு இடத்துலயும் பத்து பாசுரத்திலையும் சாதிக்கிறார் ஆழ்வார். மகிழ்ந்து இனிது மருவி உரை கோயில் அப்படின்னு, மருவி அப்படின்னா அங்கேயே தங்கிவிட்ட கோயில் அப்படின்னு, பர்மனண்டா இருந்துட்டு பெருமாள் பிடிச்சிருக்குன்னு. அத்தனை தூரம் பத்து பாசுரத்திலும் கூட பெருமாள் இங்க ரொம்ப பிடிச்சு உட்கார்ந்துருக்கான்னு வேற எந்த ஊர்லயும் சொல்லல ஆழ்வார். அப்படி எம்பெருமானுக்கு ரொம்ப சந்தோஷமா எம்பெருமானுக்கு ரொம்ப பிடித்ததான திவ்யதேசம் இது. ஒரு அனுபவம், ஆழ்வார் திருமணிமாட கோயில மங்களாசாசனம் பண்ணினார் இந்த நந்தா விளக்குன்னு சொல்லக்கூடிய பெருமாள். அப்படி பண்ணின ஆழ்வார் அதுக்கு அடுத்தது எந்த திவ்யதேசத்தை பண்றாரு அப்படின்னா, ஆழ்வாருடைய சீக்வன்ஸ்ல போனா இந்த வைகுந்த விண்ணகர பெருமாள். நாம ஏன் வேற கிரமத்துல போனோம் அப்படின்னா, அவருக்கு இவருக்கு நடுவுல இன்னும் நாலு பெருமாள் இருக்கா, இங்க இருந்து லாஸ்டுக்கு வந்துட்டு திரும்பி இப்படி போய் அப்படி போய் குழம்பு வேண்டாமே ஒரு யூனிஃபார்மா இருக்கணுமேன்றதுக்காக சுலபமா நமக்கு எப்படி புரிஞ்சிருந்தா சுலபமா அப்படி சொன்னோம். ஆழ்வார் மங்களாதாசனம் பண்ணது இந்த திருமணிமாட கோயில் நாராயணன் நந்தா விளக்கு பெருமாளை பண்ணிட்டு அதுக்கு அடுத்தபடியா இந்த வைகுந்தநாதர பண்றாரு. இதுக்கு என்ன தாத்பரியம்னு அனுபவிக்கலாம். யோசிச்சு பார்த்தா அடி எனக்கு என்ன தெரியறதுன்னா, திருமணங்கொள்ளையிலே வாளையும் வேலையும் காட்டி திருமந்திரத்தை உபதேசமா வாங்கிட்டார். ஆழ்வாருக்கு திருமந்திர உபதேசம் ஆயிடுத்து. உபதேசம் ஆனா பத்தாது, அதனுடைய அர்த்தம் விளங்க வேணும், பொருள் விளங்க வேணும். அந்த பொருள் விளங்கினாதான் அந்த பொருளை எல்லோருக்கும் ஆழ்வார் தெரியப்படுத்துறபடியா அந்த பொருளுக்கு விளக்கமா பாசுரங்களை பாடி திருமந்திர அர்த்தத்தை லோகத்துல பரப்ப முடியும். எல்லோரையும் பாகவதாலா நாராயண நாமத்தை பெருமையை உணர்ந்து வைஷ்ணவாலா மாற்ற முடியும் ஆழ்வார். இவருக்கும் அனுபவத்துக்கு அர்த்தம் தெரியணும் முதல்ல. ஆகையினாலே அந்த திருமந்திரத்தினுடைய அர்த்தம் தெரிய வேணும். அர்த்தம் தெரிஞ்சா மட்டும் பத்தாது, திருமந்திரத்திலே அதனுடைய அர்த்தத்திலே திருமந்திர உபதேசமாகி சரணாகத்தியான ஒரு பாகவதன் ஒரு வைஷ்ணவன் எப்படி வாழ வேணும்னு நிஷ்ட சொல்றோம், அந்த திருமந்திர நிஷ்டையும் எனக்கு பிராப்தமாக வேணும்னு பெருமாளை பிரார்த்திக்கிறார். எப்படி மந்திரத்து ஆச்சாரியன் உபதேசம் பண்ணா கிடைக்கிறதோ அந்த மாதிரி அந்த நிஷ்டைய பெருமாள் தான் நமக்கு பிச்சை போடணும், அனுகிரகம் பண்ணணும். அந்த அர்த்தமும் நமக்கு விளங்கணும்னா பெருமாள் ஆச்சாரியன் அனுகிரகம் இருந்தாதான் விளங்கும். ஆகையினாலே அந்த அர்த்தம் தெரிய வேணும், அதுல சொல்லப்பட்ட நிஷ்டை கைவர வேணும்னுட்டு அவருக்கு சாட்சாத்தா பெருமாளே ஆச்சாரியன், பெருமாளே சமாசயன ஒரு இடத்துல பண்றார், பெருமாளே ஒரு இடத்துல திருமந்திர உபதேசம் பண்றார், பெருமாளே ஒரு இடத்துல திருமந்திரத்துக்கு அர்த்தம் சொல்றார். அப்படி எல்லாமே ஆழ்வாருக்கு பெருமாளோட டைரக்ட் டீலிங் தான். ஆழ்வார் சனிஷ்டர், பெருமாள் இடத்துல நேர சரணாகதி பண்ணவர் ஆழ்வார். அதனாலே அவருக்கு ஆச்சாரியன் பெருமாள் எல்லாம் ஒருத்தர் தான். இந்த இடத்துல வந்து என்ன கேட்டார், திருமந்திரத்தினுடைய அர்த்தம் தெரியணும், அந்த நிஷ்டை எனக்கு கை கூடணும்னு கேட்டாரோ இல்லையோ. இப்ப ஆழ்வாருக்கு அர்த்தம் தெரிஞ்செடுத்து நிஷ்ட கைகூடி போயிடுத்து பெருமாள் அனுகிரகிச்சுட்டான். அதனால ஆழ்வார் என்ன பண்றார், இந்த மந்திரத்தை ஜபிக்கிற போது எந்த எம்பெருமானை தியானம் பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த எம்பெருமான் இவர் என்று தெரிந்து கொண்டபடியினாலே நடுவில் இருக்கிற நாலு பெருமாளையும் விட்டுட்டு நேரம் வைகுண்ட விண்ணகரத்துக்கு வந்துட்டார். ஆழ்வார் வந்து இந்த பெருமாளை சேவித்து மனசுல தேக்கி வச்சுக்கிறார். அங்க உபதேசம் ஆயிடுத்து, இந்த பெருமாள் அந்த அர்த்தத்தை எனக்கு புரிய வைத்து அந்த நிஷ்டையை கொடுத்துட்டார். அந்த நிஷ்டன் என்ன பண்ணணும், தினம் அந்த தியான ஸ்லோகத்தை சொல்றக்கிறபடி வைகுண்டநாதனை தியானம் பண்ணிட்டு மந்திர ஜபம் பண்ணணும். அதனால தியானத்துக்காக உன்னுடைய திருமேனிய மனசுல பதியணும்னு உன்னை சேவிக்கிறதுக்கு இங்க வந்தேன்னு நேரம் இங்க வர அப்படின்னு தோன்றது. அப்படி வந்து ஆழ்வார் இந்த எம்பெருமானை தன் மனதிலே தேக்கிக் கொண்டு பாசுரங்களா வெளியிடுறார். ஆழ்வாருடைய அனுபவத்தை பார்க்கலாம். பெரிய திருமொழியில 3-9 சலங்கொண்ட அப்படின்னு சொல்லக்கூடிய திருமொழி. சலம் கொண்ட இரணி எனது அகல் மார்வம் கேண்டு தடங்கடலை கடைந்து அமுதம் கொண்டு வந்த காளை நலம் கொண்ட கருமுகில் போல் திருமேனியம்மான் நாள்தோறும் மகிழ்ந்து இனிது மருவி உரை கோயில். இப்படி எல்லா பாசுரங்களையும் பெருமாள் மகிழ்ந்து இனிது மருவி உரை கோயில் ரொம்பவும் ஆனந்தத்தோடு சந்தோஷத்தும் கூட மனசுக்கு ரொம்ப பிடித்து போய் பெருமாள் நிலையாக நித்தியவாசம் பண்ணக்கூடிய இடம் அப்படின்றத பத்து பாட்டிலையும் தெரிவிக்கிறார். அதனால பெருமாளுக்கே ரொம்ப பிடித்த திவ்யதேசம் இது. நமக்கு பிடித்தது ஆழ்வாருக்கு பிடித்ததுன்றதெல்லாம் தனி, பெருமாளுக்கே பிடித்தது உபதேசம்னு 10 பாட்டிலையும் சொல்றேன். அது ஒரு ஏற்றம். இப்ப சலம் கொண்ட இரணி எனது அகல் மார்பம் கீண்டும்னுட்டு நிருசிம்மன பாடுறார் ஆழ்வார். இதுக்கு என்ன தாத்பரியம், என்ன அவசியம் இருக்க வேணும்? இவர் வைகுண்டநாதன், வைகுண்டநாதனை ஏன் நிருசிம்மனா பாடுறார் ஆழ்வார் அப்படின்னா, ஏற்கனவே அனுபவித்தோம் இவர் திருத்தெற்றியம்பலத்து ரங்கநாதனுக்கு ஏன் செங்கன்மால்னு பேர் கொடுத்தார் அப்படின்னா, செங்கன்மால் தான் கொண்டு போனான்னு ரங்கநாதனுக்கு பெரியாழ்வார் கொடுத்த பேரை இவர் கையாண்டார்னு பார்த்தோம். அந்த மாதிரி முன்னவராம் நம் குறவர் மொழிகள் உள்ள பெற்றோம்னு மணவாள மாமணிகள் சாத்தியத்தது போல, நம்முடைய பூர்வாச்சாரியர்களுடைய வாக்கு அதுதான் நமக்கு வேத வாக்கு இல்லையா? அதனால நம்மாழ்வார் வைகுண்டநாதனை எப்படி அனுபவித்தார்? ஆகம் சேர் நரசிங்கமதாகி இரணி எனது ஆகம் பிளந்தான் உரை மாகவை குந்தம் காண்பதற்கு என் மனம் ஏகமென்னுமிராப்பகள் இன்றியே அப்படின்னுட்டு, வைகுந்தத்துக்கு போய் சேரணும், அந்த வைகுந்தத்தை பார்க்கணும், அந்த வைகுண்டநாதனை பார்க்கணும்ன்றதுக்கு என் மனசு ராத்திரி பகலும் கடந்து துடிக்கிறது, அடிச்சுக்கிறது, எப்ப போறோம் எப்ப போறோம்னு அடிச்சுக்கிறதுன்ற சொன்னவர் வெறும வைகுண்டம்னு சொல்லிருக்கலாமோ இல்லையோ. நரசிங்கமதாகி இரணியனது ஆகம் பிளந்தான் உரை வைகுந்தம்னுட்டு, இரண்யனுடைய மார்பை கிழித்து அவனை சம்ஹாரம் பண்ணின நிருசிம்மன் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வைகுண்டம்னு சொல்லிட்டு வைகுண்டநாதன் நிருசிம்மன்ட்டார் ஆழ்வர். சமீபத்தில் எழுந்தவர்கள் இருந்த வெள்ளிவளம் அழகசிங்கர் சாதிப்பார். வெள்ளிவள அழகசிங்கருக்கு பொதுவா எல்லா அழகசிங்கர்களுக்குமே நிருசிம்மன்னா ஒரு தனி பிராணம் அவளுக்கு, நிருசிம்மன்னா உயிர் அவளுக்கு. அது வெள்ளிவள அழகசிங்கருக்கு நிருசிம்மன் மாலோலன்னா ரொம்ப திருவுள்ளம், பிராணமே விட்டுடுவார் மாலோலன்னா. அவர் தமாஷா வரவாள கேட்பாரா, வைகுண்டத்துல பெருமாள் எப்படி சேவை சாதிக்கிறான் அப்படின்னு. இல்ல தமாஷா அவரண்ட ரொம்ப நெருங்கி பழகக்கூடியவ அவரிடத்துல கேட்பாளாம், என்ன ஐசங்கர் எதுக்காத்தாலும் மாலோலன் மாலோலன் ரிசிம்மன்றது, அப்ப மீதி பேரெல்லாம் பெருமாளே இல்லையா அப்படின்னு தமாஷா கேட்பா விளையாட்டா ஐசங்கர் இடத்துல. அப்ப ஐசங்கர் சாட்சியாகமா, ஏன்டா வைகுண்டத்திலே ரிசிம்மன் தான்டா இல்லையா என்ன அப்படின்னு. இது என்ன கதை அப்படின்னா, இந்த மாதிரி ஆழ்வார் பாசுரத்தை, இந்த நம்மாழ்வாருடைய பாசுரத்தை சொல்லி, நரசிங்கமதாகி இரணியனது ஆகம் பிளந்தான் உரையுமாக வைகுந்தம்னு சொல்றேரே, நம்மாழ்வார் சொன்னா பொய்யாகுமா, அங்க நிருசிம்மன் தான் இருக்கா, அங்கேயே இந்த மாலோலன் தான் அப்படின்னு ஐசங்கர் அனுபவிச்சாகும். ஐசங்கருடைய நிருசிம்ம பக்தி. இப்ப நம்ம ஆழ்வார் இந்த மாதிரி சொன்னாரோ இல்லையா வைகுண்டத்துல நிருசிம் பண்ணுட்டு, அதனால இவர் யாரு, நம்ம ஆழ்வாருடைய 4 வேதங்களுக்கு 6 வேத அங்கங்களை பாடி அவர் பிரபந்தங்களுக்கு வியாக்கியானம் பண்ண வந்த சுவாமி இவர் திருமங்கை ஆழ்வார். அந்த 4 பிரபந்தங்களினுடைய வியாக்கியானமா தான் இத நான் 6 பிரபந்தங்களை சேவிக்கிறோம். நாமும் பல விஷயங்கள் அதுல சொல்லப்பட்டது அப்படியே இங்க விளக்கப்பட்டிருக்கும், அது வியாக்கியானங்கள்லாம் சேவிச்சா புரியும். அப்போ அந்த நம்மாழ்வார் இந்த வைகுண்டத்தில் இருப்பவன் ருசிம்மன் சொன்னபடினாலே, இந்த வைகுண்டனை பார்த்த உடனே பூர்வாச்சாரியரான நம்மாழ்வார் சொன்ன வார்த்தனை ஆகும் வந்துடுத்து, அதனால ருசிம்மனை பாட ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னு அனுபவிக்கலாம். இது ஒண்ணும். இத சொல்ற சமயத்துல நமக்கு இன்னொன்னும் கூட ஞாபகத்துக்கு வருது. ஸ்ரீரங்கத்தில பராசர பட்டர் கைசிக துவாதசி அன்னைக்கு பெருமாளுக்கு கைசிக புராணத்தை வாசிச்சுட்டார். வாசிச்சுட்டு பெருமாளை சேவிக்கிறார். பெருமாள் என்ன நினைச்சுட்டார் அப்படின்னா, இத்தனை நாள் புராணம் சேவிச்சுட்டு இருந்தா, ஆனா அந்த புராணத்துக்கு பராசர பட்டர் அழகா ஒரு வியாக்கியானமும் பண்ணி முதல் முதல்ல எல்லோரும் அனுபவிக்கணும், பெருமாளும் கேட்டு சந்தோஷப்படணும்னுட்டு புராண ஸ்லோகமும் சொல்லி தான் பண்ண வியாக்கியானத்தையும் சொன்னார் பராசர பட்டர். அதனால பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம். அத கேட்ட பெருமாள், பராசர பட்டரை அனுகிரகம் பண்ணணும், அவருக்கு ஏதான விசேஷமா வரம் கொடுக்கணும், ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு பெருமாள் ரொம்ப சந்தோஷத்தோட ரங்கநாதன் நம்பெருமாள் ஒரு முடிவு பண்ணினான். என்ன கொடுக்கலாம் பராசரப்பட்டருக்கு? இருக்கிறதுலயே ஒசந்த ஒரு பரிசா கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு பரிசு இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பரிசா கொடுக்கணும் ஆழ்வாருக்கு அப்படின்னு பெருமாள் நினைச்சான். நினைச்சு என்ன பண்ணா, பெரிய வீடு தந்தோம்னு சொல்லிட்டான் நம்பெருமாள். பெரிய வீடு தந்தோம், பெரிய வீடுன்னா மோட்சம், ஆழ்வார் பராசர பட்டரே உங்களுக்கு மோட்சம் கொடுத்துட்டேன்ட்டான் பெருமாள். பராசர பட்டர் உடனே கேட்டார், மோட்சமா அப்படின்னா என்ன? வைகுண்ட அனுபவம் அப்படியா? சரி, அந்த வைகுண்டத்துல நீ சேவை சாதிக்கணும் எனக்கு, வைகுண்டத்திலே நம்பெருமாள் சேவை சாதிக்க வேணும் எனக்கு. அப்படி சேவை சாதிக்கலன்னா நான் வைகுண்டம்னு கூட பார்க்க மாட்டேன், உடனே கிளம்பி வந்துருவேன் இங்க ஸ்ரீரங்கத்துக்கு. அப்படின்னு நம்பெருமாளிடத்திலே பராசரப்பட்டர் சவால் விடுறார். எனக்கு நம்பெருமாள் தான், ரங்கநாதன் தான் ஊனம், எனக்கு உன்னுடைய அனுபவம் தான் ஊனம், வைகுண்டம் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்ட, நீ சத்திய வாக்கு சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடியவன், உன்னுடைய வார்த்தைகள் பேர்க்கவும் பேராவேன்னு ஆண்டாள் பட்டம் கொடுத்திருக்க உனக்கு, அதனால நீ சொன்னா கண்டிப்பா பண்ணுவேன்றது தெரியும். ஆனால் எனக்கு அங்கே இதே நம்பெருமாளாதான் சேவை சாதிக்கணும், இல்லைன்னா நான் உடனே திரும்பி இங்க வந்துடுவேன்றார் பராசரப்பட்டர் பெருமாள் இடத்துல. நம்ம பெரியவாள்லாம் சொல்லுவா, பராசரப்பட்டர் இந்த மாதிரி சொல்லிட்டு போனவர் இன்னும் திரும்ப வரவே இல்லை, இங்க அங்கேதானே இருந்துட்டு இருக்காரு, அதனால என்ன தெரியறது, பராசரப்பட்டருக்கு பெருமாள் நம்பெருமாளாத்தான் அங்க சேவை சாதிச்சுட்டு இருக்கான்னு தெரியறது அப்படின்னு பெரியவா சொல்லுவா. அதே போல நம்மாழ்வாருக்கும் கூட பெருமாள் நிருசிம்மனாதான் சேவை சாதிக்கிறான் அப்படின்றது ஒரு அனுபவம். இது என்ன சுவாமி, வைகுண்டத்துல பெருமாள் வைகுண்டநாதனா இப்படிதான் இருப்பான் அப்படின்னுட்டு லட்சணங்கள் எல்லாம் சொல்லிருக்கு ஸ்லோகத்துல, அந்த தியான ஸ்லோகத்தை சொல்லிதான் தியானம் பண்ணணும், இந்த திருமேனியதான் மனசுல பதிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இவருக்கு நிருசிம்மனா இருக்கான், அவருக்கு நம்பெருமாளா இருக்கான், அது எப்படின்னா பெருமாள் சத்திய சங்கல்பன், அவன் என்ன நினைக்கிறானோ அது நடக்கும். அதே மாதிரி வைகுண்டத்துக்கு போன முக்தாத்மாவும் கூட சத்திய சங்கல்பன் அப்படின்னு பிரமாணங்கள் எல்லாம் சொல்றது. இந்த முக்தாத்மாவும் மனசுல என்ன நினைக்கிறானோ அது நடக்கும். ஆனா அது எல்லாமே பெருமாள் விஷயமா தான் இருக்குமே தவிர சாதாரணமான அல்ப காரியம் சம்சாரம் அதுக்கெல்லாம் இருக்காது. இங்க வரதுனாலும் கூட பெருமாள் காரியமா பெருமாளை சேவிக்கணும்னா தான் வருவா. ஏதோ ஆத்துல எனக்கு பிடிச்ச வஸ்து பண்றா, எனக்கு மோர்கழினா பிடிக்கும், போய் ஒரு வாய் சாட்டு வந்துடுறேன் வரதெல்லாம் கிடையாது. பேரனு கல்யாணம் பேத்திக்கு பிறந்தாலும் எனக்கு ரொம்ப நேட்டு வரேன்லாம் வரமாட்டா. எல்லாம் மறந்து போயிடுறது, விரதஸ்நானம் பண்ண உடனே மொத்த சம்சாரம் மறந்து போயிடுறது, பெருமாளுக்கு துல்லியமாயிட்டாவா. அதனால வந்தா பெருமாள் காரியம்னு தான் வருது இங்க. அப்படியவா சத்திய சங்கல்பமா, அவளுடைய சங்கல்பமும் சத்தியமா இருக்கிற அப்படின்னாலே அவ என்ன நினைக்கிறாளோ அது நடக்கும் அங்க. அந்த மாதிரி இவருக்கு நம்மாழ்வாருக்கு நிருசிம்மனாதான் பெருமாள் அப்படின்னா நம்மாழ்வாருக்கு பெருமாள் நிருசிம்மனாதான் அங்க சேவை சாதிக்கிறான் அனுபவம். பராசரப்பட்டருக்கு நம்பெருமாள் தான் ஓணம்னா நம்பெருமாள் தான் சேவை சாதிக்கிறான், அவனிடத்துலதான் அனுபவம். அதனால நாம எப்படி அங்க பெருமாள் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படி அனுபவிக்கலாம் அப்படின்றது இதனாலே காட்டித்தரப்படுகிறது. இது விருத்தம் கிடையாது, இது அவாவாளுடைய அனுபவத்துக்கு யார் எப்படி நினைக்கிறாலோ அப்படி பெருமாள் சேவை சாதிக்கிறான்றது ஆழ்வாராலும் பராசரப்பட்டராலும் சாதிக்கப்பட்ட விஷயம்தான் இது. அதனாலே நம்மாழ்வார் நிருசிம்மன் தான் வைகுண்டத்தில் இருக்கான்னு சொன்னதுனால நிருசிம்மன் ஞாபகத்துக்கு வரவே இந்த வைகுண்ட பெருமாளை சேவித்து முதல்ல நிருசிம்ம அவதாரத்தை சொல்லி ஆழ்வார் சேவிக்கிறார். அதுவும் போக நாள்தோறும் மகிழ்ந்து இனிது மருவி உரை கோயில் அப்படின்னா என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னா, நாள்தோறும்னு சொன்னதுனால நாளுக்கு நாள் மகிழ்ச்சி அதிகரிச்சுட்டே போகும். ஏதோ ஒரு நாள் சந்தோஷமா இருந்தோம், ஒரு நாலு நாள் சோகம், திரும்ப கொஞ்சம் சந்தோஷம், திரும்ப சோகம், அப்படி இல்லாம நாளுக்கு நாள் மகிழ்ச்சின்றது அதிகரிச்சுட்டே போகும். யாருக்கு, இந்த எம்பெருமானை சேவிக்கிற நமக்கு, இந்த கஷேத்திரத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய இந்த எம்பெருமானுக்கு, ரெண்டு பேருக்குமே நாளுக்கு நாள் மகிழ்ச்சி அதிகமாயிட்டே போறது. அதனாலதான் இந்த கஷேத்திரத்தை விட்டு பிரியறதுக்கு மனசு இல்லாம பெருமாள் இங்கே ஸ்திரமா தங்கிட்டான் அப்படின்னு அதுக்கு வியாக்கியானம். திண்ணியதோர் அறியுருவாய் திசையனைத்தும் நடுங்க தேவரொடு தானவர்கள் திசைப்ப இரணியனை நன்னிய வன்மார்வகளத்துகிர்மடுத்தநாதன் நாடோறும் மகிழ்ந்தினிது மறுவியுரை கோயில் அப்படின்னு திரும்பவும் நிருசிம்மனாதான் அனுபவிக்கிறார். நம்மாழ்வாருடைய வாக்கு அத்தனை தூரம் இவர் மனசுல பதிஞ்சு கொடுத்த ஆழமா. கலியனுடைய குறிகொண்ட கருத்துடையோன்னு சொன்ன மாதிரி இவருக்கு நம்மாழ்வாருடைய பாசுரங்கள் அப்படியே மனதிலே குடிகொண்டு விட்டது. நம்மாழ்வாருடைய பிரபந்தங்கள் குடிகொண்ட ஆலயம் கலியன். அதாவது திருவாய்மொழியில நம்மாழ்வார் ஒரு இடத்துல தன்னுடைய பாசுரங்களை இருந்தமிழ் நூல் அப்படின்னு சொல்றார். இருந்தமிழ் நூல் இவை பயந்துன்னு சொல்றார் ஆழ்வார். அப்படின்னா நல்ல அத்தியாசரியமான தமிழிலே அமைந்த சத்தியமான பாசுரங்கள் அப்படின்னு அர்த்தம். இது யார் சொன்னா, நம்மாழ்வார் சொல்றார். அது அப்படியே கலியன் ஒரு இடத்துல இருந்தமிழ் நூல் புலவன் பரகாலன் கலியன் தன்னை இருந்தமிழ் நூல் புலவன் சொல்லிக்கிறார். இருந்தமிழ் நூல்னு சொன்னது நம்மாழ்வார் அருளை செய்த திருவாய்மொழி. இருந்தமிழ் நூல் புலவன் அப்படின்னா அந்த நூலை கரைத்து குடித்து அதிலே புலமை பெற்ற புலவனான திருவங்கை மன்னன். அப்ப திருவங்கை மன்னனே நமக்கு வெளியிடுறார், நம்மாழ்வாருடைய பிரபந்தங்கள் குடிகொண்ட கோயில் இவர், அதிலே வல்லமை பெற்ற புலமை பெற்ற பாண்டித்யம் பெற்ற மகா வித்வான் இவர், அதை நமக்கெல்லாம் புரியும்படியா இன்னும் விளக்கமா வியாக்கியானம் பண்ணி ஆறு பிரபந்தங்களா கொடுத்திருக்கார் அப்படின்றது இதை வச்சுதான் மாமுனிகள் சாதிக்கிறார். அதனாலே நம்மாழ்வாருடைய திரு அனுபவம் இவர் உள்ளத்தை கொள்ள கொண்டபடியினாலே இரண்டாவது பாசுரத்திலையும் கூட நிருசிம்மனாவே தான் அனுபவம். எண்ணில் மிகு பெரும் செல்வத்து எழில் விளங்கு மறையும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எண்ண முடியாத பெருமைகளை கௌரவங்களை ஏற்றங்களை உடைய ரொம்ப சிரேஷ்டமான வேதங்கள். அந்த வேதங்களை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்தணர்கள்னு சொல்றார். அப்படின்னா என்ன? வேதாந்தகோ பிராமணசியன்னு சொன்னது போல அந்தணர்களுக்கு பிராமணர்களுக்கு வேதம்தான் செல்வம். ஆகையினாலே இவெல்லாம் அந்த வேதமாகிற செல்வத்தை உடையவர்களானபடியினாலே அவளுக்கு அதுதான் செல்வமானபடினாலே இவெல்லாம் பெரிய பணக்காரா, அவளால இந்த ஊருக்கு ஏற்றம் அப்படின்னு ஆழ்வார் கொண்டாடுறார். ஆகையினாலே வேதம் என்பது நமக்கு எல்லாம் செல்வம் என்பதும் உணர்த்தப்படுகிறது. அண்டமும் இவ்வலை கடலும் அவணிகளும் எல்லாம் அமுது செய்த திருவயிற்றன் அரண் கொண்டு திரியும் முண்டமது நிறைத்து அவன் கண் சாபமது நீக்கும் முதல்வன் அவன் மகிழ்ந்து இனிது மறுவி உரை கோயில். பழைய காலத்திலே எல்லா லோகங்களையும் கூட அமுது செய்த திருவயிற்றன், எல்லாத்தையும் சாட்டவன், எல்லாத்தையும் வைத்துக் கொள்ள வைத்து ரட்சித்தவன், பிறகு சிருஷ்டி பண்ணினவன். அரண் கொண்டு திரியும் முண்டம் அது நிறைத்து அவன் கண் சாபம் அது நீக்கும் ருத்ரனுடைய சாப விமோசனம் பேசப்படுகிறது. இப்படி சிருஷ்டி பண்ணக்கூடியவன், பிரளய காலத்திலே எல்லாவற்றையும் வயிற்றிலே வைத்து காக்கக்கூடியவன், ருத்ரனுடைய சாபத்தையே தீர்த்தவன் அப்படின்னுட்டு பரம்பொருள் அப்படின்னு காட்டி கொடுக்கிறார் இந்த வைகுண்டநாதனை. மேலும் ஆழ்வார் ஒரு ஒரு பாட்டிலையும் கூட தேவனவன் மகிழ்ந்தெனியது மறுவியுரை கோயில் தடம் தோழன் மகிழ்ந்தினிது மறுவி உரை கோயில் உகந்து இனிது நாள்தோறும் மறுவி உரை கோயில் குளமுதல்வன் மகிழ்ந்தினிது மறுவி உரை கோயில் அப்படின்னு ஒரு ஒரு பாசரத்திலையும் பெருமாளுக்கு இந்த திவ்யதேசத்தில் இருக்கக்கூடிய ஆசையை ஆஸ்தையை தெரிவிக்கிறார் ஆழ்வர். அலர்மகற்கும் அறர்க்கும் கூறாக கொடுத்தருளும் திருவுடம்பன், தன்னுடைய திருமேனிய ருத்ரனுக்கு பாதி கொடுத்திருக்கான் பெருமாள். தன்னுடைய திருமேனியிலே பிராட்டிக்கு இடம் கொடுத்திருக்கிறான். அப்படி எவன் ஊர் உலகத்தாலே தேவதைகள் மும்மூர்த்திகள் சொல்லப்படக்கூடிய பிரம்மருத்ராதிகளுக்கெல்லாம் கூட சுவாமியோ அந்த பரம்பொருள் இந்த வைகுண்டநாதன். எவனுடைய சம்பந்தத்தாலே, எவளுடைய எந்த பிராட்டியினுடைய சம்பந்தத்தாலே இவன் பரம்பொருளா திகழறானோ அந்த பிராட்டிக்கும் கூட தன் திருமேனியில் இடம் கொடுத்தவன். அப்படின்னா இவன் தான் பரம்பொருள். இப்படி பிராட்டிக்கு திருமேனியில் இடம் கொடுத்ததனாலும் ருத்ரனுக்கு திருமேனியில் இடம் கொடுத்ததனாலும் இவன் யார் தெரியுமோ? இமையோர் குல முதல்வன், தேவர்களுக்கெல்லாம் தலைவன், இவன் தேவர்களுக்கெல்லாம் சுவாமி, இவனிடத்திலேருந்துதான் எல்லாம் வந்தான் அப்படின்னு இவன் பரம்பொருள் அப்படின்றதுக்கு ஒரு ஒரு பாசுரத்திலும் விளக்கம் கொடுக்கிறார் ஆழ்வார். ஒரு பாசுரத்தை சொல்றச்ச, மாறாத பெரும் செல்வம் வளரும் அணி நாங்கூர் அப்படின்னர். இதனுடைய இயற்கை எழில் செல்வச் செழிப்பு இதெல்லாம் சொல்லிட்டு வந்தார். அது என்ன மாறாத பெரும் செல்வம்? சொல்ற மொழியை நன்னா வாழ்ந்தவா, வாழ்ந்து கெட்டவா, ஒரு காலத்துல அப்படி இருந்தா, இப்ப பாவம் ஒண்ணும் இல்லாம இருக்கா அப்படின்னு. அந்த மாதிரி ஐஸ்வர்யம் செல்வம்னு சொல்லக்கூடியது நிலையற்றது. ஒண்ணுமே இல்லாதவன் கோபுரத்துக்கு போயிடுவான், நன்னா உசரத்துல இருக்கிறவன் கீழே வந்துருவான், எது வேணாலும் எப்படி வேணாலும் மாறி மாறி நடக்கும். ஆனா இந்த நாங்கூர்ல மாறாத பெரும் செல்வம் வளர்கிறதுன்னு சொல்ற. இப்படி இங்க எல்லா செல்வங்களும் மாறாமல் வளர்வதற்கு என்ன காரணம்? என்ன செல்வங்கள்லாம் வளர்றது? இயற்கை எழில், ஜல சமருத்தி, தானிய சமருத்தி, ஆகார சமருத்தி, எல்லோருக்கும் நல்ல புத்தி உண்டு, பக்தி சமருத்தி, எல்லாருடைய சாபம் கஷ்டங்கள் தீர்றது, எல்லோருக்கும் மோட்சமும் கிடைக்கிறது, வேத சம்பத்து, பஞ்சாக்னி வித்யான்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சமகா யஜ்ஞங்கள், அந்த மாதிரி அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணக்கூடிய பிராமண நாளுக்கு நாள் பெருகின்ற அனுஷ்டானங்களை பண்ணிட்டு வரா, நாங்கூர் 4000 பழமொழி வந்துருத்து. இப்படி எல்லா செல்வங்களும் என்னைக்கும் மாறாமல் இருக்கக்கூடியதுன்னு சொல்றார். இதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும்? ரகசியத்ரய சாரத்திலே சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், திருமந்திரம் ஜபிக்கும் பாகவதன் மதிக்கப்படுகிற ஊரில் பஞ்சமே வராது, துர்பிக்ஷமே வராதுன்னு சாதிக்கிறார். எந்த ஒரு பாகவதோத்தமன், ஒரு பிரபன்னன் ஒரு ஊரிலே இருந்து கொண்டு திருமந்திரத்தை ஜபித்துக் கொண்டிருக்கிறானோ, அவனை அந்த ஊர் ஜனங்கள் மதித்து வணங்குகிறார்களோ, அந்த ஊர்ல பஞ்சம் வராது. இங்க 4000 மந்திரர்கள் இருக்கான்னு ஆழ்வார் சொல்றார். அதுவும் எல்லாம் வேத அத்தியனம் பண்ணி பிரபன்னர்களாக இருக்கக்கூடிய அந்தனர்கள், அரி சரண் என்று அவன் திருவடிகளிலே அர்ச்சனை பண்ணக்கூடிய சரணாகத்தாலி வாழலாம். அவள்லாம் இருக்கக்கூடிய ஊர்ல, அவ மதிக்கப்படக்கூடிய ஊர்ல, இவ்வளவு பெரிய திருமங்கை ஆழ்வாரே ஒரு ஒரு பாட்டிலையும் அவளை மதிக்கிறார், கொண்டாடுறார். அந்த மாதிரி திருமந்திர ஜபம் பண்ணக்கூடியவர்கள் இருக்கிற ஊரிலே, அவர்கள் மற்றவர்களாலே மதிக்கப்படக்கூடிய ஊரிலே துர்பிக்ஷம் வரவே வராதுன்னு சுவாமி தேசிகன் சாதித்தது எத்தனை சத்தியம் என்பதை இந்த கலியனுடைய பாசுரத்தில் தெரிந்து கொள்ள வேணும். இப்படிதான் அனுபவிக்க வேணும் பாசுரங்களை எல்லாம். ஏதோ 10 பாசுரம் ஆயிடுத்து, சலபுராணம் ஆயிடுத்து, 10 நிமிஷத்துல முடிச்சுட்டேன் அப்படின்னு ஒரு அனுபவம் கூடாது நமக்கு. வங்கமலி தடங்கடலுள் வானவர்களோடு மாமுனிவர் பலர் கூடி மாமலர்கள் தூவி எங்கள் தனிநாயகனே யமக்கருளாய் என்னும் ஈசன் அவன் மகிழ்ந்தினிது மருவிபுரை கோயில். வங்கமலி தடங்கடல், நிறைய படகுகள் கப்பல்கள் அதெல்லாம் அப்படி மலிந்து கிடக்கக்கூடிய திருப்பார்கடலிலே வானவர்கள், தேவர்கள் என்ன, பெரிய பெரிய ரிஷிகள் என்ன, இவெல்லாம் அப்படியே கூட்டம் கூட்டமா சேர்ந்துண்டு உத்தமமான புஷ்பங்களை எல்லாம் இந்த பெருமாளுடைய திருவடிகளிலே தூவி அர்ச்சனை பண்ணி எங்கள் தனிநாயகனே, எங்களை காப்பாற்றுறதுக்கு தகுதி உள்ள ஒரே சுவாமியே, எமக்கு அருளா, எங்களுடைய கஷ்டத்தை காப்பாற்று, தீரு, எங்க கஷ்டத்தை போக்கு அப்படின்னு பிரார்த்திக்கும்படியான ஈசன் இவன், எல்லோருக்கும் சுவாமி, எல்லோரையும் ஆள்பவன் அப்படின்னு திரும்பவும் திருப்பார்கடலிலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் தான் இந்த வைகுண்டநாதன் என்பதையும் காட்டிக் கொடுக்கிறார் ஆழ்வர். சங்கமலி தண்டு முதல் சக்கரம் முன்னேந்தும் தாமரை கண் நெடிய பிரான் தான் அமரும் கோயில் அப்படின்னு பரம்பொருளுக்குரிய லட்சணங்கள். இதுக்கு முன்னாடி பாசுரங்கள்ல சொன்னதெல்லாம் பரம்பொருளினுடைய மகிமை, இவன் பரம்பொருள் என்பதற்கு இவனுடைய சரித்திரத்திலிருந்து கொடுக்கக்கூடிய ஆதாரங்கள், எந்தெந்த புராணத்திலே எப்பப்ப என்னென்ன பண்ணி இவன் பரம்பொருள்னு நிரூபித்தான் அப்படின்றதுக்கு ஆதாரங்கள். இப்ப சொல்லுவது இவனுடைய திருமேனியிலே, இவனுடைய வடிவத்திலே, இவனுடைய ரூபத்திலே, இவனுடைய திருக்கோலத்திலே இவன் பரம்பொருள் என்பதற்கான அடையாளங்கள். சங்கு சக்கரம் கதையெல்லாம் வச்சுண்டு தாமரை கண்ணனா இருக்கிறது இவன் பரம்பொருள் அப்படின்றது பார்த்தாலே தெரியறது. மற்றதெல்லாம் சொன்னாதான் தெரியும், படிச்சாதான் தெரியும், கேட்டாதான் தெரியும், இது எல்லாத்துக்கும் முன்னால பார்த்தா தெரியறது இது. அதனால இதை வர்ணிக்கிறார். இங்க தாமரை கண் நெடிய பிரான்னு சொன்னதுனால தாமரை கண்ணுடைய பிரான்னு ஒரு திருநாமம் இந்த பெருமாளுக்குன்னு பாக்குறோம். பல ஸ்ருதி சொல்றச்ச இந்த 10 பாசுரங்களை சொல்றவாளுக்கு மறுவளர் தம் உடல் துணிய வால் வீசும் பரகாலன் கலிகன்றி சொன்ன அப்படின்னு சொல்ற. என்ன பலன் சொல்றது, யார் சொன்னான்னு சொல்லி எடுத்து என்ன பலன் சொல்றது. சங்கமலி தமிழ் மாலை 10 இவை வல்லார்கள் தரணியோடு விசும்பாலும் தன்மை பெறுவாரே. இதுல ரெண்டு விதமான அனுபவம். மறு அலர் தம் உடல் துணிய அப்படின்னா என்ன அர்த்தம், எதிரிகளினுடைய உடல் துண்டாகும்படி வால் வீசக்கூடிய மகாவீரனான பரகாலன் திருமங்கை ஆழ்வார்னு தானே சொல்லிக்கிறார். என்ன இவர் ஆழ்வார் பரம பக்தரா பரம சாத்விகரா இருந்துட்டு எப்பயோ சண்டை போட்டு ஒருத்தனை வந்து துண்டு துண்டா வெட்டினதெல்லாம் சொல்லிட்டு இருக்காருங்க அப்படின்னா அது இல்ல விஷயம். இங்க மறுவளர் அப்படின்னா விரோதிகள் அர்த்தம். விரோதின்னா ஆழ்வார் எதிர்த்து போரிட்ட விரோதிகள், போர்ல மடிந்து போனான்றது வேற. இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த எம்பெருமானை தன்னுடைய திருமேனியிலே தியானம் பண்ணி நிறுத்தினால் எப்படி சங்கமலி தண்டு முதல் சக்கரம் முன் ஏந்தும் தாமரை கண் நெடிய பிரானாக, இந்த படத்துல இருக்கிற மாதிரி, இந்த திவ்யதேசத்துல பெருமாள் சாதிக்கிற மாதிரி, சேவை சாதிக்கிற மாதிரி, இந்த சவ்யம் பாதம் ஸ்லோகத்துல சொன்ன லட்சணத்தின்படி இந்த பெருமாளை யாரெல்லாம் மனசுல இருத்திக்கிறாளோ, யார் மனசுல இந்த பெருமாள் தங்குடுறானோ, அவா தங்களுடைய விரோதிகளை ஒழிக்க பெறுவார்கள். அவளுக்கு எதெல்லாம் விரோதியோ, வெளியில என்னெல்லாம் விரோதியோ, உள்ள என்னெல்லாம் விரோதியோ, எல்லாம் ஒழிஞ்சு போயிடும். கோபம், சோம்பேறித்தனம், ஆசை, காமம், அந்த மாதிரி என்னென்னலாம் நமக்கு இருக்கக்கூடாதோ, எதெல்லாம் நமக்கு எதிரியோ, எதெல்லாம் பெருமாள் திருவடிகளிலே நம்மை நிலையான பக்தி, ஒரு சீரான ஒரு ஈடுபாடு பண்ண விடாம பண்றதோ, அந்த எதிரிகள் எல்லாம் கூட போயிடும். அதனால இந்த எம்பெருமானை மனதிலே இருத்தினால், அதனாலதான் இந்த எம்பெருமான் அப்படி இன்ச்சு பை இன்ச்சா வர்ணிக்க சொல்றார். சங்கு சக்கரம் தாமரை கண் இதெல்லாம் சொல்லி இப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானை தியானம் பண்ணி மனதிலே நிறுத்தினால் நம்முடைய விரோதியானது நிரசிக்கப்படுகிறதுன்னு சொல்றார். அதனாலே மறுவளர்த்தம் உடல் துணிய துண்டு துண்டா கூடும் எல்லாம். வினைகால் உமக்கு இனி வேறோர் இடம் தேட வேண்டும்னு சொன்ன கதை தான் இங்க. இது ஒண்ணு. பலன் என்ன சொல்றார், தரணியோடு விசும்பாலும் தன்மை பெறுவரே. தரணின்னா இந்த லோகம், விசும்புன்னா வைகுண்டம். இதை ஆளக்கூடிய தன்மை பெறுவார்கள் அப்படின்னா இந்த ஊர்ல பெரிய செல்வந்தர்களாக இருப்பா, வைகுண்டத்திலும் கூட அவ பெரிய வைஷ்ணவ ராஜாக்களா இருந்துட்டு மோட்சத்தை அனுபவிப்பான்னு சொல்ற. எப்படி எப்படியானா இந்த வைகுண்டநாதன் இந்த ஊர்ல இந்த தரணியிலே இந்த நில உலகத்திலே இந்த வைகுண்ட விண்ணகரத்திலே உட்கார்ந்து கொண்டு இந்த உலகத்தையும் ஆண்டு கொண்டு அந்த ஸ்ரீவைகுண்டத்திலே பரமபதத்திலே உட்கார்ந்துண்டு அந்த லோகத்தையும் ஆண்டு இருக்கிறானோ, அந்த மாதிரி அவனை மனதிலே இருத்தியவர்கள், அவனை மனதிலே இருத்தியதனாலே விரோதிகள் போக்க பெற்றவர்கள், இந்த பாசுரத்தை சொல்லுபவர்கள், அவன் எப்படி இந்த உலகத்தையும் பரமபதத்தையும் ஆளுகிறானோ அந்த மாதிரி அவாளும் ஆளுவா அப்படின்னா, வாழும் வரைக்கும் நன்ன ஆகாவகோன் வாழ்ந்துட்டு வைகுண்டத்திலும் காலாகாலத்துக்கும் இன்பமாக இருப்பார்கள் அப்படின்னு தரணியோடு விசும்பும்னு இவ்வூர் அவ்வூர் ரெண்டுத்தையும் பெருமாள் ஆள்ற மாதிரி நாமளும் ஆளுவோம்னு பலன் சொல்றார் ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார் அவதரித்து வாளும் வேலும் ஏந்தி பகவத் துவேஷிகளை துணித்தார் அப்படின்னு உத்தமூர் சுவாமி சாதிக்கிறார். ஆழ்வார் வாளையும் வேலையும் ஏந்தின் இருக்கிறது எதுக்குன்னா, ஏதோ சண்டைன்னு போட வந்த சாதாரண போர் வீரர்களை எல்லாம் துவேஷிச்சு அவளை கொலை பண்றதுக்கு கொள்றதுக்கு இல்லை. மையமெல்லாம் மறை விளங்க வாழ்வேல் என்றும் மந்தையர்கோன்னு சுவாமி தேசிகன் சொன்னது போல பகவத் துவேஷிகள் யாரெல்லாம் இருக்காளோ அவளெல்லாம் சம்ஹாரம் பண்றதுக்கு, அப்படின்னா அவருடைய பாசுரங்களாலே அவளை திருத்துறதுக்கு. அப்படி திருமங்கை ஆழ்வார் அவதாரம் பண்ணி தன்னுடைய வாளையும் வேலையும் காட்டி பகவானிடத்துல துவேஷம் உள்ள வாளை எல்லாம் திருச்சுட்டார், அவ இல்லாத போயிட்டா. அதனாலே பாகவத சமிருத்தி அதிகமாயிடுச்சு இந்த ஊர்ல இந்த கலியுகத்திலே. அதனால பெருமாள் சந்தோஷமா எந்த கவலையும் இல்லாம சங்க சக்கரம் கதையெல்லாம் வச்சுட்டு தன்னுடைய தாமரை கண்களை அகல விரிச்சுட்டு சந்தோஷமா இந்த ஊர்ல இருக்கணும். இல்ல யாருமே வந்து பெருமாளை சேவிக்கல, யாருக்கும் பாகவத பக்தியே வரல, யாரும் சரணாகத்தாலேயே இல்ல, பெருமாளுடைய மகிமையே தெரிந்து இவன் காலை பிடிக்கலன்னா பெருமாளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குமோ? ஆழ்வார் அவதாரம் பண்ணி அதெல்லாம் இல்லாம பண்ணிவிட்டாரு. அதனால எல்லோரும் பெருமாள் பெருமாள் பெருமாள்னு இவன் காலடியிலேயே வந்து நிக்கிறா. அதை பாக்குறதுக்கு பெருமாளுக்கு அத்தனை சந்தோஷமா இருக்கு. எதுக்கு இந்த பூமிக்கு வந்தானோ அந்த காரியம் நன்னா நடக்கிறது ஆழ்வாராலே. அதனால பெருமாள் ஆழ்வாராலே இப்படி பண்ணப்பட்ட ஊர்ல இப்படி தினமும் வந்து எல்லாரும் நம்ம காலை பிடிச்சி சேவிச்சுட்டு இருக்கா, இந்த ஊரை விட்டு போகவே கூடாதுன்னு பெருமாள் நாள்தோறும் மகிழ்ந்து மருவி உறைந்து விட்டானங்கேன்னு வியாக்கியானம். இப்படி ஆச்சரியமான இந்த எம்பெருமானை சேவிப்பவர்களுக்கு இந்த ஊரும் அந்த லோகமும் ரெண்டும் பிராப்தமாகும் அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். இப்படி ஆச்சரியமான பாசுரம் பிள்ளை பெருமாளையங்காருடைய பாடல். வணங்கேன் பிற தெய்வம் மாலடியாரெல்லாம் குணக்கேடர் தங்களுடன் கூடேன், இணங்க நின்று வைகுந்தவின் நகரம் வாழ்த்துவேன், இதன்றோ வைகுந்தவின் நகர வாழ்வு. வணங்கேன் பிற தெய்வம், பெருமாள் பிராட்டிய தவிர வேற தெய்வங்களை சேவிக்க மாட்டேன், சேவியேன் உன்னையல்லால் சிக்கன செங்கன் மாலே. பெருமாளைத்தான் சேவிக்கணும், வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க கூடாது. மறந்தும் புறந்தொழா மாந்தர், மறந்து கூட அப்படியே தூங்கிட்டே இருக்கும், திடீர்னு எதப்பா கையை கூப்பிடுன்னு சொன்னா கூட பார்த்துட்டு பெருமாளான்னு பார்த்துட்டு தான் கையை கூப்பிடணும். அந்த அளவுக்கு உடம்புல ஊறணும். எங்கேயோ ஒரு தேவதாந்திரம் தேவதாந்திர கோவில பார்த்துட்டு கையை கூப்பிட்டு ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு வருந்த கூடாது. ஆகையினாலே மறந்தும் புறந்தொழா மாந்தர்களாக இருக்க வேண்டும். வணங்கேன் பிற தெய்வம், வேற தெய்வங்களை வணங்க மாட்டேன். மாலடியாரெல்லாம் குணக்கேடர் தங்களுடன் கூடேன், பெருமாளுடைய அடியவர்களா பாகவதர்களா சிவவைஷ்ணவர்களா இல்லாம இருக்கிறவாளோட ஆத்ம குணங்கள் இல்லாம இருக்கிறவாளோட சேரமாட்டேன். சுவாமி தேசிகன் இது அப்படியே ரகசிய திரைசாரத்துல சொல்றார். பற்ற வேண்டுவதும் விட வேண்டுவதும் ததிய பரியந்தம். ததியன் அப்படின்னா தன்னை சேர்ந்தவன் எம்பெருமானுடைய அடியவன் பாகவதன் அர்த்தம். பெருமாளை சேவிக்கிறது மட்டும் இல்ல, பெருமாளுடைய அடியவனான பாகவதனையும் சேவிக்க வேண்டும். தேவதாந்திரங்களை விடுறது மட்டும் இல்ல, தேவதாந்திரங்களை வணங்கக்கூடிய தேவதாந்திர பக்தர்களையும் விட வேண்டும். தேவதாந்திர பக்தர்கள் தேவதாந்திர மத குருமார்கள் அவாளையெல்லாம் கூட செய்யக்கூடாதுன்னு சாதிக்கிறார். அந்த மாதிரிதான் இவரும் சொல்றார். திருமாலினது அடியவர் அல்லாத ஆத்ம குணங்கள் இல்லாதவரோடு கூட சேரமாட்டேன், மாலடியார் அல்லா குணக்கேடர் தங்களுடன் கூடேன். இணங்கி நின்று யாரு கூட சேரக்கூடாதுன்னு சொல்லி எடுத்து யார் கூட சேரணும்னு சொல்றார். எம்பெருமானுடைய அடியவர்களா பாகவதாளா இருக்கிறவாளோட சேர்ந்து ஒன்னு சேர்ந்து கோஷ்டி கோஷ்டியா கூடியிருந்து குளிர்ந்துன்னு சொல்ற மாதிரி கூடி நின்று வைகுந்த விண்ணகரம் வாழ்த்துவேன், இந்த திருவைகுந்த விண்ணகரம்னு சொல்லக்கூடிய திவதேசத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவேன், சேவிப்பேன், துதிப்பேன், அனுபவிப்பேன். இதுவன்றோ வைகுந்த விண்ணகர வாழ்வு, இந்த வாழ்க்கை தானே ஸ்ரீவைகுண்ட வாழ்க்கை எனக்கு. வைகுந்த விண் நகரம், ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கக்கூடிய வாழ்வு இதே வாழ்வுதான். அந்த வைகுண்டமே இங்க இருக்கு, இந்த பெருமாளே இங்க வந்துட்டான். தேவதாந்திர சம்பந்தத்தையும் தேவதாந்திர அடியவர்கள் சம்பந்தத்தையும் விட்டுட்டு ஆழ்வாரோட கூட சேர்ந்து நித்தியசூரிகளோட சேர்ந்து அனுபவிக்கிற மாதிரி வைஷ்ணவாலோட சேர்ந்து சரணாகத்தாலோட சேர்ந்து இந்த பெருமாள் அனுபவிக்கிற இந்த வாழ்க்கை தான் நாளைக்கு வைகுண்டத்துல போய் அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கைன்னு இதை வைகுண்டத்துக்கு ஒப்பாகவே ஐயங்கார் கொண்டாடுறார். நிஜமாவே இது வைகுண்டம் தான் இந்த திவதேசம். ஸ்ரீவைகுண்டத்திலே நிறைய தோப்புகள் உத்யான வனங்கள் அதெல்லாம் உண்டு. அங்க பெருமாளும் பிராட்டியும் அதை அழக ரசிச்சுண்டு கையை கோத்துண்டு உலாவி வரான்னு வைகுண்ட கதியத்தை சாதிக்கிறார். அந்த மாதிரி இந்த ஊர்ல குறிப்பா இந்த திவதேசத்திலே பெருமாளை சுத்தி நிறைய பூச்செடிகள் பழச்செடிகள்லாம் இருக்கும். பாக்குறதுக்கு நிஜமாவே ஒரு வைகுண்டத்துக்குள்ள போன மாதிரியான ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். இங்க ரொம்ப கூட்டம் எல்லாம் வராது, ரொம்ப ஓரமா இருக்கக்கூடிய திவதேசம், ஏகாந்தமா இருக்கக்கூடிய திவதேசம், ரொம்ப கூட்டம் வராது. அர்ச்சக சுவாமி கூட இந்த அர்ச்சகரே தான் திருத்தலைச்சங்கனான்மதியம்னு சொல்லக்கூடிய தலைச்சங்காட்டுக்கும் அர்ச்சகர் இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி போயிட்டு இருப்பார். அதனால அங்க ஒரு பாகவதர் ஒருத்தர் கைங்கரியம் பண்றவர் இருப்பார், தோட்ட கைங்கரியம் பண்றவர், அவர் கையில தான் சாவி இருக்கும். அவர் சாவியை கொண்டு திறந்து வச்சாரான அர்ச்சகர் வந்து சேவை பண்ணி வச்சுட்டு போயிட்டாலும் கூட அவர் அங்க கொஞ்ச நேரம் இருக்க சொல்லிட்டு நான் அண்ணா பெருமாளை சேவிக்கணும், கொஞ்சம் உபகாரம் பண்ணுங்கன்னா அவர் பக்கத்திலேயே உட்காந்துருப்பார் திறந்து வச்சுட்டு. நாம அரை மணி ஒரு மணி கூட பெருமாளை நன்னா மனசுல தேக்கி அனுபவிக்கலாம். நம்மள வெளியில போங்கன்னு சொல்றவா யாரும் கிடையாது. அப்படி ஆச்சரியமான ஒரு உபதேசம். நிஜமாவே வைகுண்டம் தான், விரஜா நதி ஓடுறது, வைகுண்டத்தை போல தோப்புகள்லாம் உண்டு, பெருமாள் வைகுண்டநாதனாவே எழுந்துள்ளிருக்கான், அடியவர்கள்லாம் சேவிக்கிறா, ஆழ்வார் மங்களாசனம் பண்றாரு, இதுக்கு மேல என்ன ஓணும் வைகுண்டம் சொல்றதுக்கு. இந்த எபெருமான் விஷயமான தியான ஸ்லோகம், ஸ்ரீ வைகுண்ட நபுரே து பகவான் வைகுண்ட நாமஹரி தேவி தஸ்ய ததாஹி உதங்க வரதஸ்தீர்த்தம் ஹுதங்காஸ்ரயம் தத்ரானந்த விவர்த்தனா க்வயலசத்தத்யோமயானேஸ்திதஹ சாக்ஷான் மன்மத சுந்தர சுரகணைஹி ஆசீன ரூபோவசன். ஸ்ரீ வைகுண்ட நபுரம், நபஹா அப்படின்னா ஆகாசம், விண் அப்படின்னு அர்த்தம், புறம்னா நகரம். ஸ்ரீ வைகுண்ட நபுரம் அப்படின்னா வைகுண்ட விண்ணகரம் என்னும் இந்த திவதேசத்தில் பகவான் எம்பெருமான் வைகுண்ட நாமாஹரிஹி வைகுண்டநாதன் என்னும் பெயரோடே விளங்குகிறான். தேவி தஸ்ய தாயாருக்கும் அதுவேதான் பெயர், வைகுண்டவல்லின்னு பெயர். ஹி உதங்க வரதஹா, உதங்க மகரிஷிக்கு வரம் கொடுத்தவனாக, உதங்க மகரிஷிக்கு சேவை சாதித்தவனாக பெருமாள் இங்கே எழுந்தருளியிருக்கிறான். தீர்த்தம் ஹி உதங்காசிரயம், அந்த உதங்க மகரிஷியாலே ஆசிரியிக்கப்பட்ட தீர்த்தம் அப்படின்னா, இந்த விரஜா தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணினா இந்த சம்சாரத்தை நிவர்த்தி பண்ணி எம்பெருமானுடைய திருவடிகளிலே சேர்ப்பிக்கக்கூடிய சக்தி இருக்கின்றபடினாலே உதங்க மகரிஷியானவர் இந்த தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணி இந்த தீர்த்தத்தை சாட்டு அவர் சரணாகதரா மாறி மோட்சத்துக்கு போறார். அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய தீர்த்தம், நாம் எல்லாம் ஒரு ஆச்சாரியனை போய் ஆசிரியப்பது போல உதங்கர் இந்த தீர்த்தத்தையும் ஆசிரியிச்சார். உதங்கருக்கு இந்த தீர்த்தம் தான் ஆச்சாரியன் அப்படின்னு புரிஞ்சு கொள்ள வேணும். தீர்த்தம் ஹி உதங்காசிரியம், உதங்கராலே அடையப்பட்ட தீர்த்தம், அதுக்கு என்ன பெயர், விரஜா தீர்த்தம்னு பெயர். உதங்கர் ஆசிரியத்தபடினாலே உதங்க தீர்த்தம்னு பெயர். தத்ர ஆனந்த விவர்தன ஆஹ்வய லசத்தே தத் வியோமயானே ஸ்திதா, அங்கு ஆனந்த விவர்தனம்னு சொல்லக்கூடிய பெயரை உடைய விமானத்தின் கீழே சாக்ஷான் மன்மத சுந்தரஹா, சாக்ஷாத் மன்மத மன்மதான்னு சொன்னது போல மன்மதனை போல, மன்மதனை காட்டினும் இன்னும் அழகனாக சுந்தரனாக, சுரகணைகி நித்திய சூரிகளாலும் தேவர்களாலும் வணங்கப்படுபவனாக, ஆசீன ரூப வசன்னு பெருமாள் அமர்ந்த திருக்கோலத்திலே வசிக்கிறான். வைகுண்ட விண்ணகரம் என்னும் இந்த திவதேசத்திலே எம்பெருமான் வைகுண்டநாதன் என்னும் திருநாமத்தோடு, தாயார் வைகுண்டவள்ளி தாயாரோடு கூட ஆனந்த வர்தன விமான நிழலிலே, உதங்க தீர்த்தம்னு சொல்லக்கூடிய விரஜா தீர்த்த கரையிலே அமர்ந்த திருக்கோலத்திலே, கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலத்துடன் மன்மதனை போன்ற அல்லது மன்மதனுக்கு மேலாகவும் அழகான ஒரு சுந்தரமான ரூபத்தை கொண்டு நித்திய சூரிகளாலும் தேவர்களாலும் கூட்டம் கூட்டமாக சேவிக்கப்படுபவனாக இந்த வைகுண்டநாதன் எழுந்தருளியிருக்கிறான் அப்படின்னு தெரிவிக்கிறது. இந்த படங்கள்ல மூலவரம் உற்சவனும் சேர்ந்திருக்கிற படத்தை அடியன் போட்டிருந்தேன், சேவிச்சோம் எல்லாரும். அதுல இந்த வைகுண்டநாதனுடைய படம் மட்டும் சாத்துப்படியோட ஒன்னு சாத்துப்படி இல்லாம ஒன்னு ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. ஸ்ரீ வைகுண்டத்துல பெருமாள் இப்படிதான் அமர்ந்திருப்பார். இந்த திருவனம் தாழ்வான் இருந்தால் சிங்காசனமாம் அப்படின்றது நல்லா தெரியறது பாருங்க. பெருமாள் உட்கார்ந்துட்டு இருக்கார், அதனால திருவனம் தாழ்வான் சிங்காசனமா மாறிவிட்டான். அந்த ஆசனத்திலே பெருமாள் எப்படி அமர்ந்து கொண்டிருக்கிறார், மேல் இரண்டு திருக்கரங்களால் சங்கு சக்கரம் ஏந்திண்டு வலது திருவடியை அப்படி ஊனிண்டு, அதுக்கு மேல தன்னுடைய வலது முழங்கால் மேல திருவடிய ஒரு வலது திருக்கரத்தை தொங்க போட்டுண்டு, இடது திருவடியை ஊனிண்டு இடது திருக்கைய திருவனம் தாழ்வான் பெயர்லயே ஊனிட்டு இருக்கான் பெருமாள். இதுதான் வைகுண்டத்திலே சாதிக்கக்கூடியதான சேவை. பெருமாளுடைய திருமுக மண்டலத்தை சேவித்தா தாமரை கண்ணன்றது நல்லா தெளிவாகும். இந்த முதல் படத்துல மாலை எல்லாம் இருக்கிறபடினால பெருமாள் இடது கையை ஊன்றின் இருக்கிறது சேவையால. அதுக்கு ஏகாந்தமா இருக்கிற அடுத்த படம் போட்டிருக்கேன் பாருங்க மடியன், பெருமாள் எவ்வளவு அழகா ரெண்டு திருவடியை வச்சுட்டு இருக்கான், வலது திருக்கை எப்படி முழந்தால் மேல ஊனின் இருக்கான், இடது திருக்கை எங்க வச்சுட்டு இருக்கான் பாருங்க, எது மேலேயே ஊனின் இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த சேஷ பரியங்கம்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷன் பேர்ல பெருமாளை எழுப்பி வச்சுட்டோ ஏழை பண்ணிட்டாளானா, அப்ப அதை திருவனம் தாழ்வான்னு சொல்லக்கூடிய பாம்பு படுக்கையில ஊனக்கூடிய கையா மாறிடும். மேல இரண்டு திருக்கைகளாலே சங்கு சக்கரம் தாமரைக்கண், இவன் தான் வைகுண்டநாதன். இந்த உத்தமமான வைகுண்ட ஏகாதசியின் அந்நாளிலே இந்த எம்பெருமானை அனுபவிப்பதற்கும் சேவிப்பதற்கும் நமக்கு எல்லாம் பாக்கியம் கிடைத்தது. நம் மாத்துல இந்த எம்பெருமானுடைய பெயர் பாசுரம் ஸ்லோகம் இவனுடைய வைபவம் எல்லாம் ஒழித்தது. நம் மனதிலும் இந்த எம்பெருமான் புகுந்தான். இன்று நம்ம எல்லோரையும் கூட இந்த எம்பெருமான் அனுகிரகம் பண்ணினான். இந்த தனுர்மாசத்திலே தனோ நம்ம இத்தனை திவதேசங்களை அனுபவிப்பதற்கு பலமா பெருமாள் நமக்கு பரிசா தன்னுடைய வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லக்கூடிய இந்த பெரிய திருநாளிலே நமக்கெல்லாம் தன்னுடைய அனுபவத்தையே பரிசாக கொடுத்தான் அப்படின்னு அனுபவிக்க வேணும். வைகுண்டம் புகுவது மன்னவர் விதியே அப்படின்னு நாம் எல்லாம் ஆச்சரியமா கல்யாணத்துக்கு நாள் என்னும் பிரம்மச்சாரி போலேன்னு சுவாமி தேசிகன் சொன்னது போல என்று நமக்கெல்லாம் வைகுண்ட வாழ்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆசையோடே கூட எம்பெருமான் எப்பொழுது வைகுண்டம் கொடுக்கிறானோ அப்போது அங்கு சென்று அனுபவிப்போம். அது வரைக்கும் இந்த வைகுண்ட விண்ணகர எம்பெருமானை ஸ்ரீவைகுண்ட அனுபவத்தை பண்ணி அனுபவிப்போமாக என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வங்கமலி தடங்கடலுள் வானவர்களோடு மாமுனிவர் பலர் கூடி மாமலர்கள் தூவி எங்கள் தனிநாயகனே யமக்கருளாய் என்னும் ஈசன் அவன் மகிழ்ந்தினிது மதிபுரை கோயில் செங்கையலும் வாழைகளும் சென்னலிடை குதிப்ப சேலுகளும் செழும்பன் வீதி தொறும் விடைந்து மங்குள்மதி அகடுரிஞ்சு மணிமாடனாங்கோர் வைகுந்த விண்ணகரம் வணங்கு மடனெஞ்சே. ஸ்ரீமதே வைகுந்தவல்லி நாயிகா சமேத வைகுந்த பரபிரம்மனே நமஹ. ஆழ்வாரும் பெருமானார் சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளேஸ்வரனும் திருமங்கையாழ்வார் குமுதவல்லி நாச்சியார் திருவடிகளேஸ்வரனும்